రామానుజదయా పాత్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం కలయామి కలిద్వంసం కవిం లోకదివాకరం యస్య గోపిః ప్రకాశాభిరావిద్యం నిహతం తమః మగాయాం మగరే మాసే చక్రాంశం భార్గవోద్భవం మహీసారపురాదీశం భక్తిసారమహం భజే తుళాశతభిషజ్జాతం మయూరపురికైరవాత్ మహాంతం మహతాఖ్యాతం వందే శ్రీనందకాంశజం ఇంతుణై పదుమత్ అలర్మగ తనక్కుమిన్వన్ నర్పువితనక్కిరైవన్ తంతుణై ఆయర్పావై నప్పిన్నై తనక్కిరై మట్రయోర్కెల్లాం వంతుణై பஞ்சபாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்றியங்கும் என் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணி கண்டேனே. திருவல்லிக்கேணி என்கிற திவதேசத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். நேற்றைய தினம் இந்த திருவல்லிக்கேணி என்கிற க்ஷேத்திரத்தினுடைய மகாத்மியம், கைரவிணி சரஸ்னு சொல்லக்கூடிய தீர்த்தத்தினுடைய ஏற்றம், அங்கே வேதவள்ளி தாயாருடைய அவதாரம், சப்த ரிஷிகள் தவம் பண்ணியது, பெருமாள் மன்னாத்தன் ராஜகுமாரனாக வந்து பிருகு மகர்ஷிக்கு சேவை சாதித்தது, அவர் மன்னாத்தனை ஸ்தோத்திரம் பண்ணியது, வேதவள்ளியை சாஸ்திரோக்தமாக மன்னாத்தனுக்கு திருமணம் செய்து கொடுத்தது, பிறகு மன்னாத்தனும் வேதவள்ளியும் பிருகுவும் மார்க்கண்டேயர்களால் ஆராதிக்கப்பட்டு அர்ச்சாவதார விக்கிரகங்களாக பிருகு மகர்ஷியினுடைய ஆசிரமத்திலே எழுந்தருளிவிட்டது, கல்யாணத்துக்கு பிரம்மா இந்திரன் முதலான தேவதைகள்லாம் வந்து பெருமாள் தாயாரை சேவிச்சு அனுகூலம் ஆயிட்டு போனது, அது வரைக்கும் பார்த்தோம். இன்றைய தினம் அழகிய சிங்கர்னு சொல்லக்கூடிய தெல்லிய சிங்கர் எம்பெருமானுடைய வைபவம். இந்த திவ்யதேசத்துக்கு நிறைய விசேஷங்கள், நிறைய ஏற்றங்கள். அதுல கோயில் அமைப்பிலே ஒரு விசேஷம் அப்படின்னு பார்த்தா, கோவிலுக்கு ரெண்டு பக்கமும் வாசல், ரெண்டு பக்கமும் ராஜகோபுரம் உண்டு, ரெண்டு பக்கமும் கொடிமரம் உண்டு. ஐந்து பெருமாள் இந்த கோவிலுக்குள்ள எழுந்தருள் இருக்கான்னு பார்க்கிறோம். அதுல க்ஷேத்ராதீசனா ஸ்தலபுராண நாயகனா சொல்லப்படுபவன் மன்னாதனும் வேதவள்ளியும்ன்றதும் தெரியறது. இன்னைக்கு பிரசித்தமா அந்த கோவில் பார்த்தசாரதி கோவில் அப்படின்னு வழங்கப்படுறதுனால அவர் தான் இன்னைக்கு பிரதானமான மூர்த்தியா எழுந்தருள் இருக்கிறார் அப்படின்னு தெரியறது. பிரசித்தமான மூர்த்தியா எழுந்திருக்கார் அப்படின்னுட்டு. அதே போல கிழக்கு பார்த்தா மாதிரி இருக்கக்கூடிய பிரதானமான வாசல், சமுத்திரக்கரையை நோக்கி இருக்கக்கூடிய வாசல் ராஜகோபுரம், அதுதான் பிரதானமான ராஜகோபுரமா திகழறது. அதுக்கு முன்னாலேதான் நிறைய உற்சவ மண்டபம், ஆரத்தி மண்டபம், பெரிய மண்டபங்கள்லாம் இருக்கு நிறைய. வாகன மண்டபம் ஆகட்டும், நம்மாழ்வார் சன்னதி ஆகட்டும், பெருமாள் புறப்பாடு ஆரம்பிக்கிறதாகட்டும், எல்லாமே அங்க இருந்துதான் நடக்கிறது. இந்த கோவிலுக்கு பின் வாசல் அதுக்கும் ஒரு ராஜகோபுரம் உண்டு, கொடிமரம் எல்லாம் உண்டு. அது யாரை நோக்கி, யாரை குறித்து பிரதிஷ்ட பண்ணப்பட்டதுன்னா, இந்த பார்த்தசாரதி பெருமாளுக்கு நேரே பின்பக்கமா பேக் டு பேக் எழுந்தருள் இருக்கக்கூடிய தெல்லிய சிங்கர்னு ஆழ்வாராலே மங்களாதாசனம் பண்ணப்பட்ட அழகிய சிங்கர் நிருசிம்மனுடைய கோவில் அது. விஜயநகர அரசர்கள் ராஜ்யம் பண்ணின போது அவ காலத்துல இந்த ஐந்து மூர்த்திகள்ல தெல்லிய சிங்கர்னு சொல்லக்கூடிய நம்ம நிருசிம்மன் அழகிய சிங்கர் அவரே பிரதானமான மூர்த்தியாக கொண்டாடப்பட்டார். அந்த ராஜாக்களுக்கெல்லாம் தெல்லிய சிங்கர்னு சொல்லக்கூடிய நிருசிம்மனிடத்திலே அத்தனை ஈடுபாடு, ஏற்றம். ஆகையினாலே அவருக்குன்னு ஒரு பிரதானமான ராஜகோபுரம், பிரம்மோற்சவங்கள்லாம் தனியா நடக்கணும், கொடிமரமும் வேணும் என்று அவ அத பிரதான வாசலாக அந்த பக்கமும் ஆச்சரியமா ஒரு வழி ஏற்படுத்தினதா தெரியறது. இதை கல்வெட்டுகளால அறிய முடியறது. அப்படி ஆச்சரியமா ரெண்டு பக்கம் பிரதான வாசல் இருக்கக்கூடியதுல ரெண்டாவது வாசல் இந்த நிருசிம்மனுக்கு அப்படி பிரதானமா திகழக்கூடிய எம்பெருமான். க்ஷேத்ராதீசன் மன்னாத்தன் சொன்னாலும் திருவல்லிக்கேணி அப்படின்னாலே பார்த்தசாரதின்றதுதான் பிரசித்தி. அவருக்கு அடுத்தபடியா யார் இங்கே பிரசித்தி இந்த அஞ்சு பெருமாள்ல அப்படின்னா, இந்த அழகிய சிங்கர்னு சொல்லக்கூடிய நிருசிம்மன் தான் பிரசித்தி. எம்பெருமான் இங்கே மூலவர் யோக நரசிம்மனாக சேவை சாதிக்கிறார். எப்படியானா திருக்கடியைன்னு சொல்லக்கூடிய சோழசிம்மபுரம் மலை மீது பெருமாள் யோகம் பண்ணி கொண்டு யோக நிருசிம்மனா எழுந்தருள் இருக்கிறானோ, அப்படியாக யோகப்பட்டையை சாத்திக்கொண்டு பெருமாள் மேற்கு பார்த்தது போல பார்த்தசாரதி பெருமாள் சன்னதிக்கு நேர் பின்பக்கம் எம்பெருமான் நிருசிம்மன் எழுந்தருள் இருக்கிறான். உற்சவர்னு பார்த்தா தெல்லிய சிங்கர் அப்படின்ற பெயர்ல அழகிய சிங்கர் உற்சவர். சாதாரணமா ஒரு வரதன் என்ன, ஒரு ஸ்ரீனிவாசன் என்ன, ஒரு ரங்கநாதன் என்ன, இந்த எம்பெருமான்களை போல திருமேனி உருவம் அமையப்பட்ட பெருமாள் தெல்லிய சிங்கர். நேத்து அவருடைய படத்தை அடியேன் ஷேர் பண்றேன். அந்த எம்பெருமானுடைய பிரம்மோற்சவத்திலே தீர்த்தவாரி அன்னைக்கு பெருமாள் நன்ன ஆசிரியமா சந்தனம் குங்குமம் இதெல்லாம் கலந்து குடைக்கப்பட்ட விழுதி காப்பு சாத்திண்டு குங்குமப்பூவை எல்லாம் வாசன திரவியங்களை எல்லாம் பெருமாள் திருமேனியில சாத்திண்டு தீர்த்தவாரிக்கு எழுந்துள்ளக்கூடியதான அந்த சன்னிவேசத்திலே எடுக்கப்பட்ட படம் அதை ஷேர் பண்றது அடியன். பெருமாள் ஆசிரியமா மேல் இரண்டு திருக்கரங்களாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு கீழ் இரண்டு திருக்கரங்களில் வலது திருக்கரம் அபயஹஸ்தமாகவும் இடது திருக்கரம் வரவேற்பது போல இருக்கக்கூடிய ஆஹ்வான ஹஸ்தமாகவும் எம்பெருமான் சேவை சாதிக்கக்கூடிய அற்புதமான காட்சி. பெருமாளுடைய திருமுக மண்டலத்துக்கு ஒத்தது போல அதி சுந்தரிகளாக ஸ்ரீதேவியும் பூமிதேவியும் கூட எழுந்தருளியிருக்கிறார்கள். இப்படி ரூப சௌந்தரியத்தோட அழகிலும் கூட சளைத்தவர்கள் அல்லாமல் நீயா நானா என்று போட்டி போட்டுக் கொண்டு சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள் பிராட்டிமார்கள். பெரும்பாலும் உச்சபர்னு வந்துட்டா பல திவ்யதேசங்கள்ல பெருமாள் ரொம்ப விலட்சணமா இருப்பார். ஆனா உபயநாச்சிமார் அப்படின்னு வந்துட்டா அது என்னமோ தெரியல, சில திவ்யதேசங்கள்ல தான் பெருமாளுக்கு சமானமான ஒரு பிராதாண்யம் கொடுத்து அந்த ஸ்ரீதேவி பூமிதேவி அவளுடைய விக்கிரகங்கள் திருமேனி கூட பண்ணப்பட்டிருக்கும். ரொம்ப பல இடங்கள்ல இந்த ஸ்ரீதேவி பூமிதேவின்னு சொல்லக்கூடிய உபயநாச்சிமார் பெருமாளுடைய திருமுக மண்டலத்துக்கு எத்தனை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அத்தனை நுணுக்கமா பண்றாளோ அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டா. அது ஏன்னு தெரியல. விரல் விட்டு எண்ணக்கூடிய சில திவ்யதேசங்கள்ல சில கோவில்கள்ல உற்சவர் பெருமாளுக்கு எத்தனை பிராதாண்யம் கொடுத்து பெருமாளுடைய திருமேனியை தயார் பண்றாளோ அதே அளவு பிராதாண்யம் கொடுத்து உபயநாச்சிமார் ஸ்ரீதேவி பூமிதேவியும் பண்ணிருப்பா. அதுக்கு இந்த திவ்யதேசம் ஒரு உதாரணம்னு சொல்லலாம். அசல் பெருமாள் திருமுக மண்டலத்திலே எத்தனை நுணுக்கங்களும் பாவங்களும் சேவையாகிறதோ அத்தனையும் உபயநாச்சிமாருடைய திருமுக மண்டலத்திலும் சேவையாகிறது. மேட்வாரீச்சதர்னு சொல்ற மாதிரி இந்த பெருமாளுக்காகவே இந்த உபயநாச்சிமார்கள் படைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றது போல ஆச்சரியமான ஒரு ரூப தாம்பத்தியத்தோட இருக்கக்கூடியதான ஒரு காட்சி. இந்த எம்பெருமானுக்கு அழகிய சிங்கன், தெல்லிய சிங்கன், நிருசிம்மன் அப்படின்னு எல்லாம் திருநாமம். மூலவரான யோக நிருசிம்மன் அமர்ந்த திருக்கோலத்திலே மேற்கு நோக்கி திருமுக மண்டலத்தை காட்டிக்கொண்டு சேவை சாதிக்கிற எம்பெருமான். விமானம் தெய்வீக விமானம்னு பெயர். ஐந்து எம்பெருமான்கள் எழுந்தருளி இருக்கிறார், அஞ்சு பேருக்கும் விமானம் உண்டு. அதுல நேத்து மன்னாத்தனுடைய விமானம் பிரணவ விமானம்னு பார்த்தோம். ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய பிரணவாகார விமானத்தின் கீழே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரங்கநாதனே இங்கு மன்னாத்தனாக சயனித்துக் கொண்டிருக்கிறபடியினாலே இந்த ரங்கநாதனுக்கும் பிரணவ விமானம்னு நேத்து பார்த்தோம். இன்றைய தினம் தெல்லிய சிங்கர் யோக நிருசிம்மன் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய விமானம் தெய்வீக விமானம். தெய்வீக விமானம் அப்படின்னா தேவதைகளாலே தெய்வங்களாலே ஏற்படுத்தப்பட்ட விமானம், தெய்வம் உரைகிற விமானம் அப்படின்னு அர்த்தம். எப்படி இந்த விமானம் தெய்வீக விமானம் ஆச்சுன்னு ஸ்தலபுராணத்திலே பார்க்கலாம். இந்த எம்பெருமான் யாருக்கு பிரத்யட்சம் அப்படின்னா அத்ரின்னு சொல்லக்கூடிய மகரிஷிக்கு பிரத்யட்சம். ஒரு காலத்தில அத்ரி மகர்ஷின்னு சொல்லக்கூடிய மகர்ஷி இந்த பிருந்தாரண்ய கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருவள்ளிக்கேணியிலே மோட்சம் வேணும் என்பதற்காக ரொம்ப உத்தமமா ரொம்ப ஸ்ரத்தையா பெரிய தபஸ் பண்ணினர். அப்படி இவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல வட தேசத்துல கங்கை கரையிலிருந்து விகட மகர்ஷின்னு சொல்லக்கூடிய மகர்ஷி அத்ரி மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு வந்து சேர்றார். நேத்து மன்னாதனும் வேதவள்ளியும் வந்து எழுந்தருளி சேவை சாதித்து கல்யாணம் பண்ணி கொண்டது புருகு மகரிஷியினுடைய ஆசிரமம்னு பார்த்தோம். அந்த ஆசிரமத்துக்கு அருகே ஒரு தீர்த்தம். இந்த அத்ரி மகரிஷியினுடைய ஆசிரமம் இன்னும் கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடியது. ஆக ஐந்து மகரிஷிகளுக்காக ஐந்து பெருமாள் வந்தா அஞ்சு மகரிஷிகளும் அஞ்சு தீர்த்தத்தை ஏற்படுத்தினா அவாவாளுடைய நித்தியானுஷ்டானத்துக்காக அந்த தீர்த்தத்தை பயன்படுத்தினா அவாவா ஆசிரமத்துக்கு அஞ்சு பெருமாளும் வந்து சேவை சாதித்தா இப்ப அர்ச்சாவதாரமா இருக்க ஐந்து மகர்ஷிகளுடைய ஆசிரமங்கள் எங்க இருந்ததோ அங்கெல்லாம் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பெருமாளா அஞ்சு பெருமாள் எழுந்தருள் இருந்தா ஆனா ஒரே க்ஷேத்திரத்துக்குள்ள இருக்கிறபடியினாலே ஒரே திவ்ய தேசமாக ஐந்து பெருமாள்களையும் சேர்த்து ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணினா நாளடைவுல ஒரு ஒரு பெருமாள் ஒரு ஒரு இடத்துல இருக்கான்றதுக்காக எல்லோரும் சேவிக்கிற சௌகரியத்துக்காகவும் பாதுகாப்புக்காகவும் சமீபத்துல இப்ப இருக்கக்கூடிய கோவிலை ஏற்படுத்தின ராஜாக்கள் அங்கங்க இருந்த அஞ்சு பெருமாளையும் ஒரே கோவிலுக்குள்ள எழுந்தருள பண்ணிட்டதா தெரியுது அப்படின்றதுதான் விஷயம். இப்போ அத்ரி மகரிஷியினுடைய ஆசிரமம் ஒரு இடத்துல இருந்தது. அவர் அங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கார். வடதேசத்துல கங்கை கரையில இருந்து விகட மகரிஷி வரார், வந்து அத்ரி மகரிஷியை சேவிக்கிறார். இவரும் அவரை சேவிக்கிறார், ரெண்டு பேரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் விசாரிச்சுக்கிறார். சுவாமி யாரு, எங்க இருந்து எழுறது, என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டா, தேவரையர் அத்ரி மகரிஷின்னு பெயர், ரொம்ப அனுஷ்டானமும் ஆச்சரியமான தபஸ் சக்தியும் உடையவர் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அடியன் வடதேசத்துல கங்கை கரையில இருந்த போது அடியன் பெருமாளை நேர சேவிக்கணும், எங்க போனா எப்ப பெருமாளை சேவிக்க முடியும் அப்படின்னு அங்க இருக்கிற பெரிய ரிஷிகள் இடத்துல எல்லாம் பிரார்த்திச்சேன். அப்போ அத்ரின்னு ஒரு உத்தமமான மகரிஷி இருக்கார், அவர் கிழக்கு சமுத்திர கரையில திருவள்ளிக்கேணின்னு சொல்லக்கூடிய பிருந்தாரண்ய கஷேத்திரத்திலே ஆச்சரியமான தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அவருடைய தபஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப உத்தமமான தபஸ் பெருமாளுடைய மனசை மகிழ்விக்கக்கூடியது. அவருடைய தபஸுக்கு மகிழ்ந்து பெருமாள் அந்த கஷேத்திரத்துல கூடிய சீக்கிரம் ஆவிர் பவிக்க போறார், அவருக்கு சேவை சாதிக்க போறார். ஆகையினாலே நீங்க அங்க போனீங்களானா அந்த மகரிஷியினுடைய பக்தியினாலே அவருடைய தவ வலிமையினாலே அவரோட சேர்ந்து நீங்களும் பெருமாளை பிரத்யட்சமா சேவிக்கலாம், உங்களுக்கு என்ன வளம் வேணுமோ கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு ரிஷிகள்லாம் சொன்னான். ஆகையினாலே உம்மோட சேர்ந்து அடியன் பெருமாளை சேவிக்கணும்ன்றதுக்காக அடியன் ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்றார். அத்ரி மகரிஷிக்கு ரொம்ப சந்தோஷம். வடதேசத்திலே கங்கை கரையில இருக்கக்கூடிய பெரிய மகரிஷிகளுக்கெல்லாம் கூட தன்னுடைய தபஸ் தெரிந்திருக்கிறது, தான் எத்தனை சிரத்தையா தபஸ் பண்ணிட்டு இருந்தா பெரிய மகரிஷிகள்லாம் பெருமாள் அங்க நிச்சயம் வருவாரு, நீங்க போங்கன்னு சொல்லியிருப்பா. அதனாலே மகான்களான பெரிய மகரிஷிகள் எல்லாம் சொல்லிட்டா பெருமாள் நிச்சயம் வருவார் அப்படின்னு இன்னும் நம்பிக்கை விசுவாசம் மகாவிசுவாசம் கூடி போய் நாளுக்கு நாள் தபஸை இன்னும் உக்ரமா பண்ணிட்டு இருக்க, இந்த அத்ரி மகரிஷியாலே ஏற்படுத்தப்பட்ட தீர்த்தம், அவருடைய ஆசிரமத்துக்கு அருகிலே இருந்த தீர்த்தம் இந்திர தீர்த்தம்னு சொல்லக்கூடிய தீர்த்தம். அந்த இந்திர தீர்த்தத்திலே தினம் ஸ்நானம் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு ஆசிரமத்துக்கு வந்து தபஸ் பண்றதா வழக்கமா வச்சுட்டு இருந்தார். நடுவுல எம்பெருமானுடைய பிரபாவங்கள், பெருமாளை பத்தின கதைகள், எந்த அவதாரத்திலே பெருமாள் என்னென்ன லீலைகள் எல்லாம் பண்ணினான், எந்த புராணங்களிலே பெருமாளுடைய சரித்திரம் எப்படியெல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறதுன்னு அங்கங்க பகவத் கதைகளையும் ஸ்தல புராணங்களையும் கூட உபன்யாசமா சொல்லி பகவத் அனுபவத்திலே ஆழங்கால் படக்கூடியவராக அத்ரி மகரிஷி எழுந்தருளியிருந்தார். அவரிடத்திலே வந்த விகட மகரிஷி, அவர் ஆசிரமத்திலே கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்த மற்ற ரிஷிகள் ரிஷி பத்னிகள் எல்லாமும் பெருமாளுடைய வைபவத்தை தினம் கேட்டு மூழ்கி போகக்கூடிய அந்த பாக்கியத்திலே ஈடுபட்டிருந்தார்கள். இப்படியா அவளுடைய ஆசிரமம் ஆச்சரியமா ஒரு நல்ல பக்தி மனம் கமழக்கூடிய ஆசிரமமா இருந்துட்டு வந்தது. இப்படி பல வருஷங்கள் போச்சு. ஒரு நாள் திடீர்னு அத்ரி மகரிஷி இந்திர தீர்த்தத்திலே ஸ்நானம் பண்ணிட்டு ஆசிரமத்துக்கு எள்ளி அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சுட்டு எம்பெருமான பத்தி உபன்யாசம் பண்ணிட்டு இருக்காரு. பெருமாளை பத்தின உபன்யாசம் நடந்துட்டே இருக்கிற சமயத்துல திடீர்னு தேவ துந்துவிகள்னு சொல்லக்கூடிய தேவலோகத்திலே வாசிக்கக்கூடியதான வாத்தியங்கள் வாசிக்கிற சத்தம் கேட்டது. சாதாரணமா ஒரு உபன்யாசம் நடந்துட்டு இருக்கிறச்ச ஏதோ ஒரு சத்தம் வருது அப்படின்னாலே எல்லோரும் டிஸ்டர்ப் ஆகி அப்படி திரும்பி பார்ப்பா, கவனம் செதறும் ஒழியோ. சாதாரண ஒரு நாதஸ்வரம் ஒரு மிருதங்கம்னு சொல்லக்கூடிய இங்க இருக்கிற வாத்தியங்கள் வாசிச்சாலே கொஞ்சம் கவனம் செதறது உண்டு. தேவலோகத்திலே வாசிக்கப்படுவதான துந்துபி முதலான வாக்கியங்கள்லாம் வாசிக்கப்படுறது, அதுவும் ஆகாசத்திலேருந்து சப்தம் வர்றது, ஊரே அதிர்ற மாதிரியான சத்தம் வர்றது. என்னன்னு உபன்யாசத்தை நிறுத்திட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு நாலு பக்கம் சுத்தி பாக்குறார், எந்த விதமான ஒரு அடையாளமும் தெரியல. சரின்னு திரும்பவும் சத்தம் வர்றது, மேல் நோக்கி ஆகாசத்தை பார்த்தா தேவதைகள்லாம் துந்துபி வாத்தியங்களை எல்லாம் கழுத்துல மாட்டின்னு வாசிட்டு இருக்கா. புஷ்ப வருஷம்னு சொல்லக்கூடிய மலர் மாறி மலர் மழை பொழியறது. சுத்தி பார்த்தா இந்திரன் முதலான எத்தனை தேவர்களும் 33 கோடி தேவர்களும் ஆகாசத்துல அப்படி சூழ்ந்துட்டு நிக்கிறா. ஒரு பக்கம் அப்சரசுக்கள்னு சொல்லக்கூடிய தேவ மாதர்கள் எல்லாம் நடனமாடின் இருக்கா. இப்படி ஆச்சரியமான ஒரு விசேஷமான ஒரு திருவிழா போல ஒரு ஏற்பாடு. இதையெல்லாம் பார்த்தா என்ன தோன்றது, இதே திவதேசத்திலே பிருகு மகரிஷிக்கு அவருடைய தபஸுக்கு இறங்கி பெருமாள் வந்து மன்னாத்தனுக்கும் வேதவள்ளிக்கும் கல்யாணம் நடந்த போது தேவர்கள் எல்லாம் எப்படி வந்து அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சாலோ அந்த மாதிரி என்ன இருக்கு ஆகாசத்துல இப்ப இருக்கக்கூடிய ஸ்திதி அப்படின்னு அதை நினைச்சுண்டு அத்ரி மகரிஷியானவர் என்ன நடக்க போறதோன்னு நாலு திசைகளையும் அப்படி வெறிச்சு பார்த்து ஆசையா காத்துட்டு இருக்கார். அப்போ இந்த வாத்தியங்கள் நடனங்கள் வேத கோஷங்கள் இதெல்லாம் முழங்கிட்டு இருக்கிற சமயத்துல நல்ல கமகமகமான ஒரு அதி சுந்தரமான ஒரு மனோகரமான வாசனையோடு கூட நல்ல ஒரு புத்துணர்ச்சியை தரக்கூடிய வாசனையோடு கூட சுகந்தத்தோடு கூட ரத்தனம் வைரம் ஸ்வர்ணம் வெள்ளி முதலான உத்தமமான வஸ்துக்களாலே அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஸ்வர்ணமயமான விமானம், திருமலையிலே இருக்கக்கூடிய ஆனந்த நிலைய விமானம் எப்படி திருமலைக்கு எழுந்தருளியதோ அது போன்று பல ரத்தனங்களாலே இழைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட ஆச்சரியமான பார்த்தாலே கண்ணை பறிக்கக்கூடியதான ஒரு ஒளியோடு கூட ஒளி பிழம்போடு கூட ஜோதி ரூபமாக ஸ்வர்ணமயமான ஒரு விமானம் ஆகாசத்திலேந்து இறங்கி அத்திரி மகரிஷிக்கு முன்னாலே வந்து நின்றது. இந்த விமானத்துக்கு தான் தெய்வீக விமானம் அப்படின்னு பெயர். ஏன்னா தேவர்களாலே சமைக்கப்பட்ட, அவர்களாலே பண்ணப்பட்ட விமானம், அதனால தெய்வீக விமானம்னு பெயர். அந்த விமானத்தை அத்திரி மகரிஷியானவர் சேவிக்கிறார். சேவித்த மாத்திரத்திலே அவருடைய கையானது தானா கூப்பிடுறது. அப்படின்னா சாட்சாத் பெருமாள் எழுந்தருள் இருக்கக்கூடிய விமானம் அப்படின்னு தெரிஞ்சுண்டார். ஏற்கனவே திருவேங்கடமுடியான ஸ்தோத்திரத்தை அனுபவித்தோம். பெருமாளுடைய விமானம் என்பது சாட்சாத் பெருமாள் தான், விமானம் வேற பெருமாள் வேற இல்லைன்னு ஆகம சாஸ்திரம் சொல்றதுன்னு பார்த்தோம். பெருமாள் மூலவர் உற்சவர் அப்படின்னு எல்லாம் பல வடிவங்கள் இருப்பது போல விமானமாகவும் பெருமாளே இருக்கிறார். அதனால கோவிலுக்குள்ள போய் பெருமாளை சேவிக்க முடியல என்னாலும் அவாவா ஆத்துல ரோட்ல போறச்ச வரச்ச வெளியில எங்கேயான விமானத்தை பாக்குறச்ச கைய கூப்பிண்டாலும் சாட்சாத் பெருமாளை சேவிச்சதா ஆறுது அப்படின்னு ஆகமம் சொல்றதுன்னு பார்த்தோம். அதனால விமானத்தை சேவித்தார். சாஸ்திரம் தெரிந்த ரிஷியானபடியினாலே பார்த்த மாத்திரத்திலே கைய கூப்பிட்டார். அந்த விமானத்தினுடைய வாசல்ல ஆச்சரியமா ரெண்டு நித்திய சூரிகள் சாமரம் வீசின்றிருக்கா. அவளை பார்த்தா சாதாரண தேவதைகளாட்டமா தெரியல, ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கக்கூடிய நித்தியசூரிகளாட்டமே இருக்கா. எப்படி சொல்ற, பகவானுக்கு என்ன உண்டோ அதெல்லாம் அவர்களுக்கும் உண்டு. நாலு கை இருக்கும், சங்கு சக்கரங்கள் இருக்கும், கதை எழுந்தின் இருப்பா. பெருமாளுக்கும் அவளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்காது. அப்படியா ரெண்டு நித்தியசூரிகள் வாசல்ல சாமர வீசின் இருக்கா. அந்த சாமர வீசுறவாள கைய கூப்பிடுற. அவளை கடந்து பார்த்தா ஆச்சரியமா சுபர்ணன்னு சொல்லக்கூடிய ஸ்வர்ண நிறத்திலே மின்னக்கூடிய அழகிய சிறகுகளை உடைய கருடன் ஒரு பக்கம் இருக்கார். ஒரு பக்கம் ஸ்ரீ வைஷ்ணவ சேனைகளுக்கெல்லாம் தலைவரான விஸ்வக்சேனர் எழுந்தருள் இருக்கிறார். ஒரு பக்கம் பெருமாளுக்கு எப்போதும் எல்லாவாகவும் கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய திருவனன் தாழ்வான்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷன் இருக்கிறார். இவா மூணு பேரையும் கூட அத்திரி மகரிஷியானவர் சேவிக்கிறார். இவர்களை கடந்து உள்ள போனா அந்த விமானத்துக்கு நடுவே ஆச்சரியமா ஒரு ரத்ன சிம்மாசனத்திலே, அழகிய ஒரு ரத்ன மண்டபத்துக்கு நடுவிலே யோகம் பண்ணி கொண்டிருப்பது போல, யோகிகளுக்கெல்லாம் மிகவும் பிடித்த திருக்கோலமான யோக நிலையிலே சேவை சாதிக்கக்கூடிய யோக நிருசிம்மன் இன்னைக்கு திருவல்லிக்கேணியிலே தெல்லிய சிங்கர் சன்னதியிலே பெருமான் எப்படி ஆச்சரியமா தெய்வீகமா எழுந்தருளியிருக்கிறானோ அந்த திருக்கோலத்தோட கூட அன்று அத்திரி மகர்ஷிக்கு இந்த தெய்வீக விமானத்திலே சேவை சாதித்தான். தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம் எம்பெருமான் தானே, அவன் எழுந்தருள் இருக்கக்கூடிய விமானம், அதனாலே தெய்வீக விமானம். பொதுவா கோவில்களை வகைப்படுத்துறச்ச ஆர்ஷம் மாணவம் தெய்வீகம் ஸ்வயம் வியக்தம் அப்படின்னு எல்லாம் சொல்றது உண்டு. ஆர்ஷம் அப்படின்னா ரிஷிகளாலே பிரதிஷ்ட பண்ணப்பட்ட பெருமாள். தெய்வதம் அப்படின்னா தேவர்களாலே பிரதிஷ்ட பண்ணப்பட்ட பெருமாள். மானுஷம் அப்படின்னா நம்மள மாதிரி மனுஷர்களாலே பிரதிஷ்ட பண்ணப்பட்ட பெருமாள். ஸ்வயம் வியக்தம் அப்படின்னா தானே தோன்றிய பெருமாள் அப்படின்னு கோவில்கள்ல வகைப்பாடு உண்டு. அந்த மாதிரி இந்த விமானம் தேவதைகளாலே தெய்வங்களாலே ஏற்படுத்தப்பட்ட விமானம், ஆகையினாலே தெய்வீக விமானம். பெருமாள் மட்டும்தான் நமக்கு தெய்வமா? நித்திய சூரிகள் அனந்தகருட விஸ்வக்சேனாதிகள் இல்லாம நமக்கு தெய்வம் தானே? பகவான் மட்டுமல்லாமல் பாகவதாலும் தெய்வம். பாகவதாலுக்கெல்லாம் அதிபதிகளாக இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் நிச்சயம் நமக்கு தெய்வம். அதனாலே அந்த சாமரம் வீசக்கூடிய நித்தியசூரிகள் என்ன, அனந்தகருட விஸ்வக்சேனாதிகள் என்ன, இந்த தெய்வங்கள் எல்லாம் எழுந்தருளியிருந்த விமானம் தெய்வீக விமானம். தேவாதி தேவனாக தேவாதி ராஜனாக தெய்வங்களுக்கெல்லாம் சுவாமியாக இருக்கக்கூடிய நிருசிம்மன் எழுந்தருளியிருக்கிறான். தெய்வம் உரைகிற விமானம், அதனாலும் தெய்வீக விமானம். இப்படி மூன்று காரணங்களினாலே தெய்வீக விமானம் என்று வழங்கப்பட்ட விமானத்தின் கீழே ஆச்சரியமா யோக நிருசிம்மனானவன் இந்த அத்திரி மகர்ஷிக்கு சேவை சாதிக்கிறான். சததர்ஷ விமானஸ்ய மத்யே பாஸ்கர ரோதிஷா ஆசீனம் பரமம் தேவம் நரசிம்ஹஸ்வரூபினம் சாரதா பிரதீகாசம் சாரதேந்து சமானனம் ரக்தோத்பல தலாபாக்ஷம் சடாபடல பீஷணம். இப்படி ஆச்சரியமா கண்ணுக்கு தெரிந்த அந்த விமானத்தின் நடுவே 1000 கோடி சூரியன்களையும் விஞ்சக்கூடிய அளவுக்கு ஒரு ஒளிப்பிழம்பான தேஜஸோடு கூட, அப்பேற்பட்ட தேஜஸ் தவழக்கூடிய திருமுக மண்டலத்தோடு கூட அமர்ந்த திருக்கோலத்திலே, தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமானவன் பரம்பொருளானவன் தனக்கு மேல் ஒரு சுவாமி இல்லாதவனான நிருசிம்மன் ஆச்சரியமாக எழுந்தருளி சேவை சாதித்தான். அவனுடைய திருமுக மண்டலத்தினுடைய ஒளி எத்தனையோ கூடி சூரியன்களையும் தோற்கடிக்கக்கூடியதான ஒளி, அதே நேரத்திலே அத்தனை உஷ்ணமானவனா அப்படின்னு பார்த்தா இல்ல, எத்தனையோ நிலவுகளினுடைய குளிர்ச்சியும் கூட இவனிடத்திலே தோற்றுவிடும். அப்பேற்பட்ட சந்திரனை போலே குளிர்ச்சி வாய்ந்தவனாக பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவனாக நிருசிம்மன் சேவை சாதித்தான். ரக்தோத்பல தலாபாக்ஷம் அழகிய சிவந்த கண்களோடு கூட தன்னுடைய நிருசிம்மன் சொல்லக்கூடிய அந்த பெயருக்கேற்ப ஒரு கம்பீரமான சேவையோடு கூட நிருசிம்மன் எழுந்தருளி அத்திரி மகர்ஷிக்கு சேவை சாதித்தான்னு புராணம் தெரிவிக்கிறது. இந்த ஒரு சேவைக்காகத்தானே இத்தனை வருஷம் கடுமையா தபஸ் பண்ணிட்டு இருந்தோம்னு ரொம்ப சந்தோஷத்தோடு கூட அத்ரி மகரிஷி பெருமாளை சேவிக்கிறார், விழுந்து விழுந்து ஸ்தோத்திரம் பண்றார், விமானத்தோடு கூட பெருமாளை பல பிரதட்சிணங்கள் பண்றார். பெருமாளை பார்த்து பிருகு ஸ்தோத்திரம் பண்ணது போல இவரும் நிறைய ஸ்தோத்திரங்களாலே பெருமாளை வர்ணிக்கிறார். பெருமாளுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ அந்த நிருசிம்மன் வாயை திறந்து அத்ரி மகரிஷியினிடத்திலே பேச ஆரம்பிக்கிறான். அத்ரி மகரிஷியே, உம்முடைய தபஸினால நான் ரொம்ப மகிழ்ந்தேன், உம்முடைய தபஸுக்காக இறங்கி உம்ம அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு நேர வந்தேன். உம்முடைய தபஸை விட நீர் எனக்கு பண்ணின ஸ்தோத்திரம் இன்னும் சந்தோஷம் எனக்கு. என்னுடைய பெருமைகளை உள்ளது உள்ளபடி ஆச்சரியமா புகழ்ந்தீர், ரொம்ப கேட்டு சந்தோஷப்பட்டேன். நான் உம்முடைய விருப்பம் என்னன்னு தெரியும், எதற்கு தபஸ் பண்ணினீர், என்ன மனசுல வச்சுட்டு இருக்கீர், என்ன நினைக்கிறீர், என்ன கேட்க போறீர்னு தெரியும். இருந்தாலும் கூட உம்முடைய வாயாலேயே கேளும் அப்படின்னு நிருசிம்மன் அத்திரியை பார்த்து சாதிக்க, அத்திரி மகரிஷி பெருமாளை பார்த்து கையை கூப்பிண்டு, அழகிய சிங்கரே, உம்முடைய சேவையாலேயே மகிழ்ந்தேன், இனி ஒரு க்ஷணம் கூட இந்த பூலோகத்திலே வாழ்வதற்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் உன்னுடைய நித்திய விபூதியான சீவைகுண்டத்துக்கு இப்போதே வரவேணும், எனக்கு சுவாமி உடனே மோட்சம் கொடு, இந்த நித்திய சூரிகள்லாம் எப்படி சீவைகுண்டத்திலே நித்தியமும் உன்னோடு கைங்கரியம் பண்றாளோ அந்த மாதிரி அடியனும் கூட உன்னோடு சீவைகுண்டத்திலே ஒரு க்ஷணமும் கூட உன்னை பிரியாமல் கைங்கரியம் பண்ணக்கூடியதான அந்த ஆச்சரியமான மோட்ச பிராப்தியை தரவேணும், அடியனுக்கு மட்டுமல்ல அடியனோடு கூட இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த விகட மகரிஷி என்ன, பல வருஷ காலமா அடியனோட ஆசிரமத்திலேயே அடியனோடு தங்கி கொண்டிருக்கக்கூடிய ஜாஜலின்னு சொல்லக்கூடிய ஜாஜலி மகர்ஷி என்ன, இவாளுக்கும் கூட அடியனுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு மோட்சம் தர வேணும்னு பிரார்த்திக்க, நிருசிம்மன் வாயை திறந்து ததாஸ்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னுட்டு அத்ரி விகட மகர்ஷி ஜாஜலி மகர்ஷி மூணு பேருக்கும் அப்பவே மோட்சம் கொடுக்கிறான் பெருமாள். நிருசிம்மனுக்கு முமுக்ஷு உபாசிய தேவதைன்னு பெயர். முமுக்ஷு அப்படின்னா மோட்சத்திலே ஆசை உடையவன். எவன் ஒருத்தன் மோட்சம் போனோன்னு ஆசைப்படுறானோ அவன் உபாசிப்பதற்கு உரிய அவன் வணங்குவதற்குரிய தெய்வம் எதுன்னா நிருசிம்மன்னு சாஸ்திரம் தெரிவிக்கிறது. ஏன் அப்படின்னா பிராட்டியை சரணாகதி பண்ணித்தான் பெருமாளை பண்ணணும். மத்த பெருமாளானா பிராட்டி கிட்ட தனியா போய் சரணாகதி பண்ணிட்டு பெருமாளண்ட வரபடி இருக்கா, இவன் சாட்சாத் பிராட்டிய மடியிலேயே வச்சுட்டு இருக்கிறபடினாலே அந்த பிராட்டியோடு சேர்த்து இவனையும் ஒரே சமயத்திலே ஒரு க்ஷணத்திலே ஒரு இடத்திலேயே சரணாகதி பண்ணிவிடலாமானபடியினாலே பிராட்டியும் பெருமாளும் ஆகிற இரட்டையதான் உபாசித்து சரணாகதி பண்ணணும் அப்படின்றபடியினாலே மோட்சத்துக்கு வேணும்னு ஆசைப்படுறவா லட்சுமி நிருசிம்மனை ஆராதனம் பண்ணலாம் அப்படின்னுட்டு சாஸ்திரம் தெளிவா தெரிவிக்கிறது. அதே மாதிரிதான் சீனிவாசன் மார்பிலேயே அலர்மேல் மங்கையை வைத்துக் கொண்டிருக்கிறான். இப்படி பெருமாளோடு சேர்ந்த பிராட்டி பிராட்டியோடு சேர்ந்த பெருமாள் இவாதான் நமக்கு தெய்வம். தம்பதி தெய்வதம் நகா அப்படின்னு சுவாமி தேசிகன் ஆச்சரியமா நமக்கு காட்டி கொடுத்ததான ஒரு உத்தமமான தத்துவம். பெருமாள் மோட்சத்தை அனுகிரகிச்சுட்டார். முமுக்ஷு உபாசிய தேவதைன்னு சொல்லப்படுவது போல முமுக்ஷுவா மோட்சம் போனோம்னு ஆசை இருக்கக்கூடிய அத்ரி நிருசிம்மனத்தான் உபதேசம் உபாசனை பண்ணினர். பெருமாளும் வந்தார். நாளை என்பது இல்லை நரசிம்மனிடத்தில், உடனே கொடுத்துட்டார் மோட்சம். பெருமாள் திரும்பவும் அத்ரி கிட்ட பேசுறார், உமக்கு மோட்சம் கிடைச்சுடுத்து, நீர் மோட்சத்துக்கு போறீர், இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சுவாமி, நன்னா காத்து வீசுறது, நன்னா குளிர்ச்சியா இருக்கு, சில்லுன்னு இருக்கு, உடல் உஷ்ணம் எல்லாம் தணிவது போல அப்படி சில்லுன்னு இருக்கு, இந்த இடம் குளிர்ந்த சோலைகளாலே சூழப்பட்டிருக்கிறது, எங்கு பார்த்தாலும் பச்சை பசையல்னு சோலைகள் இருக்கின்றன, ரம்யமான புஷ்கரணிகள் அஞ்சாறு புஷ்கரணி இருக்கு இந்த ஊர்ல, இவ்வளவு அழகாக விளங்கக்கூடிய இந்த க்ஷேத்திரம் எனக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆகையினாலே இந்த க்ஷேத்திரத்திலே இதே திருக்கோலத்திலே இதே விமானத்தின் கீழே நான் பல காலம் வசிக்க விரும்புகிறேன், எப்படி உங்க மூணு பேருக்கும் மோட்சம் கொடுத்தனோ அதே மாதிரி இந்த இடத்துக்கு வந்து இந்த தெய்வீக விமானத்தின் கீழே என்னை யாரெல்லாம் சேவித்து என்னிடத்துல என்னெல்லாம் பிரார்த்திக்கிறாளோ அந்த எல்லா வரங்களையும் கொடுத்துக்கொண்டு அவளுக்கும் உங்களை போலவே மோட்சம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப வருஷம் இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னுட்டு அத்திரி மகரிஷி கேட்டு பூரித்து போவது போல நிருசிம்மன் வாயை திறந்து பேசுறான். இவர் தபஸ் பண்ணது பெருமாளை சேவிக்கணும், வந்தேர்னா மோட்சம் போனோன்றதுக்காக பண்ணினர் தபஸ். ஆனா பெருமாள் என்ன சொல்றான், உமக்கு அதுதான் ஆசைன்னா இந்த க்ஷணமே மோட்சம் கொடுக்கறேன், மோட்சத்துக்கு போயிட்டு நீங்க சந்தோஷமா இருங்கோ, ஆனந்தமா இருங்கோ, பிரம்மானுபவத்தை அனுபவிச்சுட்டு இருங்கோ, ஆனால் உத்தமமான ஒரு பாகவதர் நீர் தபஸ் பண்ணின இடத்திலே நான் வசிக்கிறேன் என்கிற பெருமையும் உமக்கு தருகிறேன். பெருமாள் இப்ப எங்க எழுந்தருள் இருக்கிறார் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவா, பிருந்தாரண்ய கஷேத்திரத்திலே அத்ரி மகர்ஷியினுடைய ஆசிரமத்திலே பெருமாள் தோன்றினார், பெருமாள் ஆவிர்வவித்தார், அத்ரி மகர்ஷிக்காக பிரத்யக்ஷம், அத்ரி மகர்ஷியினுடைய ஆசிரமத்திலேயே பெருமாள் ஸ்திரமாக அர்ச்சாவதாரமாக எழுந்தருளியிருக்கிறார் அப்படின்னு காலத்துக்கும் உம்முடைய பெருமை சொல்லப்படும்படியாக எப்படி பகவானான என்னை நீர் ஸ்தோத்திரம் பண்ணி மகிழ்வித்தீரோ அதுபோல என்னுடைய அடியவனான பாகவதரான உம்மையும் காலாகாலத்துக்கும் ஜனங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி மகிழ்விக்கும்படியாக ஒரு ஏற்றத்தை தருகிறேன் அப்படின்னுட்டு இவர் கேட்காத வரத்தையும் நிருசிம்மன் கொடுத்து அங்கேயே ஸ்திரமாக தெய்வீக விமானத்தோடு கூட யோக நிருசிம்மனா அர்ச்சாவதாரத்திலே எழுந்தருளி அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லோருக்கும் சேவதாதி சென்றிருக்கிறான் இந்த நிருசிம்மன். அத்ரி மகர்ஷியும் விகட மகர்ஷியும் ஜாஜலி மகர்ஷியும் சரீரத்தை விட்டுட்டு வைகுண்டத்திலேருந்து வந்த உத்தமமான விமானத்திலே ஏறி தெய்வீக விமானத்திலே உரைகிற நிருசிம்மனை சேவித்துக் கொண்டு அவனை பார்த்து கைய கூப்பியபடியே ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனான். அப்படி அவ கேட்ட மோட்சத்தையும் கொடுத்துட்டு பிற்காலத்துல வரக்கூடிய நமக்காகவும் பின்னானார் வணங்கும் சோதியாயின்னு சாதிக்கிறார் ஆழ்வார். ஒருத்தர் தபஸ் பண்றார், அப்போது பெருமாள் வரார், அல்லது விபவாவதாரம் ராமனோ கண்ணனோ பெருமாள் வரா, அப்ப இருக்கிறவா மட்டும்தான் அவளை சேவிக்க முடியும். பிற்காலத்துல வரவாள்லாம் சேவிக்கணும்னா என்ன பண்றது, அந்த பெருமாளே ஒரு விக்கிரக ரூபமா அர்ச்சாவதாரமா இருந்தாதான் பின்னாடி இருக்கிறவாளும் சேவிக்க முடியும். அன்னைக்கு வந்த ராமனும் கண்ணனும் வந்தா வந்துட்டு போயிட்டா அவளுக்கு ஒரு இடத்துலயும் கோவில் இல்லைன்னா நாமெல்லாம் எப்படி ராமனை அனுபவிப்பது, கண்ணனை அனுபவிப்பது, அவளை சரணாகதி பண்றது? அன்னைக்கு வந்த விபவாவதாரங்களினுடைய பிரதிநிதியா அர்ச்சாவதாரங்கள் ஏற்பட்டதுனாலதான இன்னைக்கும் நாமெல்லாம் ராமன் நிருசிம்மன் கண்ணன் அவதார மூர்த்திகளையும் சேவிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த தெல்லிய சிங்கர் அத்திரிக்காக வந்தவர் அப்படியே போயிருந்தாரானா நமக்கெல்லாம் கஷ்டம். பின்னானார் அத்திரி மகர்ஷி காலத்துக்கு பிற்பட்டவர்களான நாமெல்லாம் கூட நம் காலத்துக்கும் எத்தனையோ காலம் பிற்பட்டு இன்னும் வரப்போறவாள்லாம் கூட சேவிக்கும்படியாக எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். பின்னானார் வணங்கும் சோதி அப்படின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். இந்த நிருசிம்மனை பத்தின திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம், பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுபன் வாயில் ஓராயிரநாமம் ஒள்ளியவாகி போத ஆங்கு அதனுக்கொன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையைச் சீறி வெகுண்டு தூண் புடைப்ப பிறையிற்றனல் விழிப்பேழ்வாய் தெல்லிய சிங்கமாய தேவை திருவல்லிக்கே நிகண்டேனே. பிரகலாதனுடைய சரித்திரத்தை சொல்லி பிரகலாதனுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக உக்ர நிருசிம்மனாக தோன்றிய எம்பெருமான் அப்படின்னுட்டு நிருசிம்மாவதார சரித்திரத்தையும் சொல்லி அந்த நிருசிம்மனை நான் எங்க சேவித்தேன் அப்படின்னா தெள்ளிய சிங்கமாய தேவை, தெளிந்த தெளிவை தரக்கூடிய அதி சுந்தரமான சிங்க வடிவிலே இருக்கக்கூடிய நிருசிம்மனை தேவு, தேவு அப்படின்னா தெய்வம்னு அர்த்தம். நிருசிம்மன் சொல்லக்கூடிய அந்த தெய்வத்தை எங்கு சேவித்தேன் தெரியுமோ, திருவள்ளிக்கேணி கண்டேனே அப்படின்னுட்டு தெல்லிய சிங்கர்னு சொல்லக்கூடிய தெய்வத்தை நிருசிம்மனை திருவள்ளிக்கேணியிலே சேவித்தேன் என்று திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். இந்த பாசுரத்தாலே இவர் திவ்யதேச எம்பெருமான் ஆகிறார். இவருக்கு யோக நிருசிம்மனா யோகத்திலே இருக்கிறார், அதனால யோக நிருசிம்மன் பெயர். ஏன் பெருமாள் அப்படி தோன்றினான்? திருக்கடிகைன்னு சொல்லக்கூடிய சோழசிம்மபுரத்திலே யோக நிருசிம்மன், இங்கே யோக நிருசிம்மன். யார் இங்க பெருமாளை சேவிக்கணும்னு தபஸ் பண்ணி பிரார்த்திச்சாலோ அவ யாரு? ரிஷிகள். ரிஷிகளுக்கு யோகிகள்னு பெயர். எப்போதும் யோகம் பண்ணிக்கொண்டு தபஸ் பண்ணிக்கொண்டு யோகத்தின் மூலமாக பெருமாளை சாட்சாத்காரம் பண்ணக்கூடியவா யோகிகள். அவளுக்கு எப்படி வந்து சேவை சாதித்தா ரொம்ப பிடிக்கும்னு பெருமாளுக்கு தெரியும். தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தது பேர் மற்ற பேர். அவனுடைய பக்தர்கள் எந்த ரூபத்திலே அவனை சேவிக்கணும்னு ஆசைப்படுறாளோ அப்படி சேவை சாதிக்கிறான். அவனுடைய பக்தர்கள் அவனுக்கு என்ன ஆசையா பேர் சூட்டுறாளோ அந்த பேரை கூட்டா வந்து நிக்கிறான் அப்படின்னு எல்லாம் ஆழ்வார்கள் வர்ணிக்கிறார்களோ இல்லையா அவனை. அதனாலே யோகிகளுக்கு அவர்களை போலவே யோகம் பண்ணக்கூடிய காட்சியோடு வந்தாதான் சந்தோஷம். பெருமாள் நம்மளையும் சந்தோஷப்படுத்தினாரு, நம்மை போல யோகம் பண்ணி கொண்டு வராரு. அவன் பரம்பொருள், அவனை குறித்து நாம எல்லாம் யோகம் பண்றோம். ஆனா எல்லோருக்கும் மேல சுவாமியா இருக்கக்கூடிய அவன், அவன் யாரை குறித்து யோகம் பண்ணணும்? அவன் யார நினைச்சு யோகம் பண்ணிட்டு இருக்கான்? உறங்குவான் போல் யோக செய்த பெருமானேன்னு தன்னுடைய சங்கல்பம், யார யார எப்ப எப்ப எப்படி எப்படி எல்லாம் காப்பாத்தனும் ரட்சிக்கணும் அப்படின்னுட்டு பெருமாள் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கான், நினைச்சிட்டு இருக்கான். அவன் நினைக்க நினைக்க எல்லாம் தானா நடக்கிறது இங்க. அதுதானே தவிர நம்மை போல இன்னொரு தெய்வத்தை வணங்கி அவன் யோகம் பண்ணவில்லை. இருந்தாலும் அவசியமே இல்லாத யோகத்தை ஏன் பண்ணணும் பெருமாள் அப்படின்னா, நம்மை போலவே யோகியா வந்து சேவை சாதித்தா நமக்கெல்லாம் சந்தோஷம் என்று நம்மளை சந்தோஷப்படுத்துவதற்காக நம்ம போலவே நமக்கு பிடிச்ச ரூபத்துல பெருமாள் வரான்றதுதான் விஷயம். அந்த மாதிரிதான் திருக்கடிகையிலே சப்தரிஷிகள் தவம் பண்ணினா யோகிகளுக்கு யோக நிருசிம்மனா சேவை சாதித்தான். இங்கே அத்ரி விகட்டர் ஜாஜலின்னு சொல்லக்கூடிய மூன்று யோகிகளுக்கு அவளை போலவே யோகியா யோக நிருசிம்மனா சேவை சாதித்தான் பெருமாள். இப்படி இவன் யோக நிலையிலே எழுந்தருள் இருக்கக்கூடியதினாலே யோக நிருசிம்மன் பெயர். அழகிய சிங்கமானபடியினாலே அழகிய சிங்கர்னு பெயர். இருந்தாலும் சம்பிரதாயத்திலே இவனுக்கு என்ன பிரசித்தி அப்படின்னா தெல்லிய சிங்கர்னு தான் பிரசித்தி. ஏன்னா தெல்லிய சிங்கமாய தேவை திருவள்ளிக்கேணி கண்டேனேன்னுதான் ஆழ்வாருடைய திருவாக்கிலே இந்த எம்பெருமானுக்கு பெயர். ஆகையினாலே திருவங்கை ஆழ்வாருடைய திருவாக்கிலே வந்தது பற்றி அந்த பெயர் தான் பிரசித்தி. இந்த எம்பெருமான் சேவை சாதித்தது சுவாத்திய நட்சத்திரம். ஆகையினாலே ஒரு ஒரு சுவாத்திக்கும் இந்த எம்பெருமானுக்கு விசேஷமா வீதி புறப்பாடு உண்டு. ஆணி மாசம் இந்த எம்பெருமானுடைய பிரம்மோற்சவம். 10 நாள் விசேஷமா கொடியேறி 2 வேளை வாகன புறப்பாடாகி தீர்த்தவாரியோடு கூட ஆணி மாசம் இந்த எம்பெருமானுடைய பிரம்மோற்சவம். அடுத்தபடியாக சக்கரவர்த்தி திருமகன் சொல்லக்கூடிய ஸ்ரீராமனுடைய வைபவம். மன்னாத்தன் வேதவள்ளி பார்த்துட்டோம், தெல்லிய சிங்கரை பார்த்துட்டோம், இப்போ ஸ்ரீராமன் சொல்லக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன். பார்த்தசாரதி பெருமாள் வெங்கட கிருஷ்ணனை சேவிக்கிறதுக்கு உள்ள நுழையறச்ச முதல்ல நமக்கு இடதுபுறத்திலே ஆழ்வாராச்சாரியர்கள்லாம் சேவை சாதிக்கிறார். அந்த ஆழ்வாராச்சாரியர்களுக்கு எதிர்புறத்திலே ஆச்சரியமா சீதா, லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன், ஹனுமாரோடு கூட ஸ்ரீராமன் சொல்லக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் நின்ற திருக்கோலத்திலே தெற்கே திருமுக மண்டலமாக தெற்க பார்த்த மாதிரி சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். உற்சவரும் அதே திருக்கோலத்தில் அதே மாதிரி இருக்கக்கூடிய பெருமாள். உற்சவருடைய படத்தை அடியன் ஷேர் பண்றேன். தெல்லிய சிங்கருடைய படத்தை நேற்று ஷேர் பண்றேன். ஸ்ரீராமனுடைய படத்தை அடியன் இன்னைக்கு ஷேர் பண்றேன். பெருமாள் ஆச்சரியமா வில்லை ஏந்தி கொண்டு ஒரு கையாலே அம்பை தாங்கிக் கொண்டு எழுந்தருளியிருக்கிறான். 2 திருக்கரங்கள், வலது பக்கம் சீதா பிராட்டி, இடது பக்கம் இளைய பெருமாள்னு சொல்லக்கூடிய லட்சுமணனோடு கூட சேவை சாதிக்கக்கூடிய உற்சவர். மூலவர் சீதா, லட்சுமண, பரத, சத்ருக்ன, ஹனுமாரோடு கூட எழுந்தருள் இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன். ஸ்ரீராமனுடைய விமானம் புஷ்பக விமானம். ஸ்ரீராமாயணத்திலே ராமன் எழுந்தருளக்கூடிய விமானம் புஷ்பக விமானம்னு பல முறை அனுபவித்திருக்கிறோம். இங்கு வந்தவனும் அதே ராமனானபடியினாலே அவனுடைய விமானமும் புஷ்பக விமானம். இவன் யாருக்கு பிரத்யக்ஷம் அப்படின்னா மதுமான் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர்ஷிக்கு பிரத்யக்ஷம். மதுமான் மகர்ஷி ரொம்ப ஆச்சரியமா ராமபக்தியோட இருந்தார். அவருக்காக சேவை சாதித்த பெருமாள். இப்போ ஸ்தலபுராணத்தை பார்க்கலாம். மதுமான்னு சொல்லக்கூடிய மகர்ஷி அவர் பிறந்ததுல இருந்தே ராமபக்தி ரொம்ப அதிகம் அவருக்கு. அவருடைய தாயார் தோப்பனார், அவரை வளர்த்தவா, அவர் யார் யாரெல்லாம் படிச்சாரோ இவா எல்லோருமே மிகச்சிறந்த ராமபக்தர்களா இருந்தா. எப்போதும் ராமாயணத்தை பத்தி பேசிட்டே இருப்பா, ராமனுடைய கதைகளைத்தான் சொல்லுவா, அதுதான் பொழுதுபோக்கு. இப்படி ராமனிடத்திலே அவனுடைய சரித்திரத்தை கேட்டு அவனுடைய திருநாமத்திலே பக்தி ஏற்பட்டு மதுமான் மகர்ஷிக்கு எப்படியாவது ராமனை நேர சேவிச்சுடணும்னு ஒரு ஆசை வந்துடுத்து. ஒரு நாள் என்ன பண்றார், இதுக்கு மேல ராமனை சேவிக்காம நாம ஒரு க்ஷணம் கூட வாழ முடியாது, ராமனை நேர சேவித்தே ஆகணும். எப்படி சேவிக்கலாம், எப்படி ராமனுடைய திருவடிகளை அடையலாம் அப்படின்னு அதை நினைச்சுட்டே தூங்கி போயிடுறார். ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கார். எப்படி தூங்கினாரோ தெரியல, அழுத்து போயிடுத்து தூங்கி போயிட்டார். அவருடைய சப்னத்திலே பெருமாள் ஸ்ரீராமன் சேவை சாதித்து, ஓ ரிஷியே, உத்தமமான தபஸ்களெல்லாம் தபஸ் பண்ணக்கூடிய ஏற்கனவே பல யோகிகளுக்கு பெருமாள் வந்து சேவை சாதித்ததான பிருந்தாவன க்ஷேத்திரத்துக்கு போங்கோ, அந்த க்ஷேத்திரத்திலே உங்களுக்கு சௌக்கியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சுடுறான் ராமன் கனவுல. உடனே திடுக்கிட்டு எழுந்தது போல மதுமான் மகர்ஷி கண்ணை விழிச்சுட்டு பாக்குறார். பார்த்தா நல்ல ராத்திரி, எப்ப காத்தாலும் விடியோன்னு காத்துருந்த. விடுஞ்சா விட்டு தீர்த்தமாடி அனுஷ்டானங்களை எல்லாம் முடிச்சுண்டு அப்படியே கால்நடையா வந்து பிருந்தாவன க்ஷேத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த திருவள்ளிக்கேணிக்கு வந்து சேர்ந்தார். வந்து சேவித்தா ஆச்சரியமா கைரவணி புஷ்கரணி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ரிஷிகளிடத்துல இந்த கைரவணி புஷ்கரணியினுடைய மகிமையை கேட்டு தெரிஞ்சுக்கிறார். உத்தமமான இந்த தீர்த்தத்திலே தினம் தீர்த்தமாடிண்டு ராமனை அவனுடைய பரிவாரங்கள் சீதா பிராட்டி, இளைய பெருமாள்னு சொல்லக்கூடிய லக்ஷ்மணன், பரதன், சத்ருக்னன், ஹனுமார் இவாளோடு கூட சேவை சாதிக்கக்கூடிய ராமனை அப்படியே மனசிலே தியானம் பண்ணிக்கொண்டு யோகத்திலே தினம் அனுபவித்துக் கொண்டு என்னைக்காவது ஒரு நாள் நீ ஸ்வப்னத்திலே சொன்னது போல எனக்கு நேரிலே சேவை சாதிக்க வேணும், அதுக்காக காத்துருக்கேன், அது வரைக்கும் பொழுத வீணடிக்கல, உன்னை தியானத்தின் மூலமா யோகத்தின் மூலமா சாட்சாத்காரம் பண்றேன்னு சொல்லிட்டு தினம் கைரவினி சரஸ்ல தீர்த்தமாடுவது, பக்கத்துல எங்கேயான ஏகாந்தமா இருக்கிற இடத்துல உட்கார்ந்துண்டு இவாளோடு கூட சைன்யங்களோடு பரிவாரங்களோடு கூட ராமனை தியானம் பண்ணுவதுன்னு பல வருஷங்கள் கழிச்சார். திடீர்னு ஒரு நாள் ஆகாசத்தில இருந்து ஆச்சரியமாக வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்க, புஷ்பமாரி பொழிய, தேவதைகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண, ஆச்சரியமான ஒரு சுகந்தம் நறுமணத்தோடு கூட உத்தமமான புஷ்பக விமானம் ஆகாசத்திலிருந்து இவர் முன்னாலே வந்து கீழே இறங்கியது. கண்ணை திறந்து பாக்குறார், இது சாட்சாத் ஸ்ரீராமாயணத்திலே வர்ணிக்கப்பட்ட புஷ்பக விமானமாச்சே அப்படின்னுட்டு பார்த்த மாத்திரத்துல பெருமாள் நமக்காக வந்துட்டான்னு விமானத்தையே கையை கூப்பிண்டு விழுந்து பலமுறை சேவிக்கிறார். சேவிச்சு விமானத்தை பிரதட்சிணமா பண்றார். பண்ணிட்டு பெருமாளை சேவிக்கணும்னு ஆசையா விமானத்துக்கு முன்னால வந்து பார்த்தா பெருமாள் ஸ்ரீராமன் சீதா பிராட்டி இளைய பெருமாள் சொல்லக்கூடிய லட்சுமணன் பரதன் சத்ருகுணன் ஆஞ்சநேயர் இவா எல்லாரோடும் கூட ஆச்சரியமா சேவை சாதிக்கிறான் இந்த மதுமான் என்கிற மகர்ஷிக்கு. மதுமான் மகர்ஷிக்கு அத்தனை ஆனந்தம், எத்தனை வருஷமா ஏங்கி எத்தனை யுகமா தபஸ் பண்ணி எப்படி சேவிக்கணும்னு ஆசைப்பட்ட பெருமாள் ஆச்சரியமா இப்படி எழுந்தருளியிருக்கிறானே அப்படின்னுட்டு ஆனந்தத்திலே கைகால் புரியாம ஆச்சரியமா அவர் வந்து நிறைய பிரணாமங்கள் விழுந்து விழுந்து சேவிக்கிறதும் பிரதட்சிணம் பண்றதுமா பெருமாள் அப்படி சேவிச்சுண்டு உத்தமமா ஸ்தோத்திரம் பண்ற. பெருமாள் அந்த ஸ்தோத்திரத்தை எல்லாம் கேட்டு மகிழ்ந்து மதுமான் மகர்ஷியை பார்த்து பேசுறார் ஸ்ரீராமன். ஓ மதுமானே, உம்முடைய ஆசைப்படி நீர் எப்படி சேவிக்கணும்னு நினைச்சீரோ அப்படியே நான் குடும்ப சகிதமா உமக்கு சேவை சாதித்தேன். நீர் இப்ப எத்தனை சந்தோஷமா இருக்கீருன்னு உம்முடைய கண்கள் உம்முடைய முகம் உங்களுடைய செயல்களை பார்த்தா நன்னா தெரியறது. இருந்தாலும் என்னுடைய கடமை, இதுக்கு மேல வேற ஏதானும் விருப்பம் உண்டா சொல்லுங்கோ, அதையும் நான் பூர்த்தி பண்றேன்னு ராமன் கேட்க மதுமான் மகர்ஷி கைய கூப்பிண்டு அஞ்சலி அஸ்தத்தோடு கூட, எம்பெருமானே என்னை பத்தி உனக்கு தெரியாதா, நான் பிறந்ததுல இருந்தே ராமன் ராமன் ராமன் ராமன்னு சாதம் ஊட்டி வளர்த்தாலோ இல்லையோ உன்னுடைய பக்தியை ஊட்டிதான் என்ன வளர்த்தா. நான் உன்னுடைய சரித்திரத்திலே உன்னுடைய பெருமையிலேயே ஆழங்கால் பட்டு உருகி உருகி என்னைக்கு உன்ன நேர சேவிக்க போறனோன்றத தவிர ஒரு லட்சியம் ஒரு குறிக்கோள் இல்லாதவனாகத்தான் இதுவரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறேன், இனிமேலும் இருப்பேன். எனக்கு ஆச்சரியமா இத்தனை வருஷங்கள் யோகத்திலே சேவை சாதித்தாய், என் மேல இருக்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தினாலே என் சொப்னத்திலே வந்து சேவை சாதித்து உத்தமமான இந்த க்ஷேத்திரத்துக்கு என்ன வரப்பண்ணி உன்னுடைய புஷ்பக விமானத்தோடு கூட குடும்ப சகிதமா பிராட்டியோடு கூட எனக்கு சேவை சாதித்த, இதுக்கும் மேல எனக்கு ஆசை என்ன, என்ன ஆசை இருக்க முடியும். எனக்கு சேவை சாதித்த இந்த திருக்கோலத்திலே இந்த விமானத்தோடு கூட அர்ச்சாவதாரமா விக்கிரக வடிவிலே எழுந்தருளினியானா, என்னுடைய ஆசிரமத்திலேயே வசித்தாயானா, நான் தினமும் உனக்கும் பிராட்டிக்கும் திருவாராதனம் பண்ணணும் என்னுடைய கையாலே, இதுதான் என்னுடைய ஆசை அப்படின்னு பிரார்த்திக்கிறார். எப்படி எனக்கு விமானத்தோட கூட குடும்ப சகிதமா சேவை கொடுத்தியோ அப்படியே விக்கிரகமா என்னுடைய ஆசிரமத்துல தங்கிடு, நான் தினமும் உன்னை ஆகமப்படி திருவாராதனம் பண்ணி உன்னுடைய அழகை அனுபவிக்க வேணும்னு பிரார்த்திக்கிறார். இப்ப ராமன் பதில் சொல்றார், ததாஸ்து அப்படியே ஆகட்டும், உமக்காகவும் உலக நன்மைக்காகவும் இந்த லோகத்திலே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் திருந்தி நல்வழி அடைய வேணும் மோட்சம் வர வேணும் என்பதற்காகவும் இந்த க்ஷேத்திரத்திலே உம்முடைய ஆசிரமத்திலேயே நான் வசிக்கிறேன், குடும்ப சகிதமா வசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்து மதுமான் மகர்ஷியினுடைய ஆசிரமத்திலேயே புஷ்பக விமானத்தோடு கூட சீதா பிராட்டி மற்ற குடும்பத்தினர்களோடு கூட சக்கரவர்த்தி திருமகன் அர்ச்சாவதாரமாக எழுந்தருளிவிட்டான். அந்த எம்பெருமான் எழுந்தருளின ஸ்லோகமானது, யாத்ருகாசீத் புரா ராமோ ராஜ்யோ தசரதஸ்யஹி ப்ராத்ருபிஸ் சஹிதா சீதாத்ருக் சசீதா பிரத்யஸ்ருதா அப்படின்னுட்டு ஆச்சரியமா தசரதனுடைய குமாரனாக அவதரித்த ஸ்ரீராமன் ப்ராத்ருகு அவனுடைய தம்பிமார்களோடு கூட சீதா பிராட்டியோடு கூட தன்னுடைய பக்தனான அனுமானோடு கூட ஆச்சரியமாக சேவை சாதித்து மதுமானுடைய ஆசிரமத்திலே தங்கினார் அப்படின்னு சிலபுராணம் தெரிவிக்கிறது. இந்த மதுமான் மகர்ஷி அவருடைய ஆசை தீர பல வருஷ காலம் இந்த ராமனையும் சீதையையும் இவாளை எல்லாம் திருவாராதனம் பண்ணி அனுபவிச்சுட்டு பெருமாள் ஸ்ரீராமன் அவளுக்கு மோட்சம் கொடுக்க ஒரு நாள் ஸ்ரீவைகுண்டத்துக்கும் போயிட்டார், பரமபதிச்சுட்டார். அதன் பிறகும் கூட இப்ப இருக்கிற நாமெல்லாம் கூட சேவிக்கும்படியா ராமன் புஷ்பக விமானத்தின் கீழே குடும்ப சகிதமா சேவை சாதிக்கிறான். அவனுடைய கோயில் வேற எங்கேயோ இருந்து இப்போது ஒரு கோவிலுக்குள்ளேயே எழுந்தருள பண்ணி இருக்கப்பட்டிருக்கிறது. அவன் விஷயமான திருமங்கை ஆழ்வார் மங்களாசாசன பாசுரம், பரதனும் தம்பி சத்ருக்னனும் இலக்கு மனோடுமை திலியும் இரவுணன் பகலும் துதி செய்ய நின்ற ராவணாந்தகனையம்மானை குரவமே கமழும் குளிர்பொழிலோடு குயிலோடு மயில்கள் நின்றாள இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவல்லிக்கேணி கண்டேனே. பரதனும் பரதாழ்வான், தம்பி சத்ருக்னனும் சத்ருக்னாழ்வான், இலக்குமனோடு எப்போதும் பெருமாளோடையே கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஆதிசேஷ அம்சமான லக்ஷ்மணனோடும் மைதிலி சீதா பிராட்டியோடும் கூட இரவும் நண்பகலும் துதி செய்ய நின்ற ராவணாந்தகன். ராவணாந்தகன் அப்படின்னா ராவணனை சம்ஹாரம் பண்ணினவன், ராவணன் கதையை முடித்தவன். பரதன் சத்ருக்னன் லக்ஷ்மணன் சீதா பிராட்டி இவா நாலு பேரும் ராத்திரி பகல்னு வித்தியாசம் இல்லாம இடைவிடாமல் ராமனை சேவிச்சுண்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கலாம், ஸ்துதி பண்ணிட்டு இருக்கலாம், ராமனுடைய அழகை வர்ணித்து, ராமனுடைய உத்தமமான குணங்களை வர்ணித்து, ராமனுடைய வீரதீர பராக்கிரமங்களை வர்ணித்து, ராமன் தன்னுடைய அளவற்ற ஒப்பில்லாத கருணையினாலே யாருக்கெல்லாம் இறங்கி வந்து என்னென்ன அனுகிரகம் எல்லாம் பண்ணினானோ அதையெல்லாம் சொல்லிக் கொண்டு பரதன் சத்ருகுணன் லட்சுமணன் சீதையன் இவா நாலு பேரும் ராத்திரி பகல் வித்தியாசம் இல்லாம பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கா. அப்பேற்பட்ட ராவண சம்ஹாரம் பண்ணினவனான சக்கரவர்த்தி திருமகனை எம்மானை எனக்கு சுவாமியை நான் எங்க சேவித்தன் தெரியுமோ, குறவமே கமழும் குளிர்பொழிலோடு குயிலோடு மயில்கள் நின்றால ஆச்சரியமான தீர்த்தங்கள் நிறைய இருக்கக்கூடியதுனால குளிர்ச்சியா இருக்கக்கூடிய கஷேத்திரம், நிறைய தீர்த்த சமுத்தி இருக்கிறபடினாலே நிறைய செடி கொடிகளோடு சேர்ந்த சோலைகள் சூழ்ந்திருக்கிறது, இப்படி நல்ல நிழல் தரக்கூடிய சுவையான பழங்களை தரக்கூடிய மரங்கள் இருக்கிறது, செடி கொடிகள் இருக்கின்றன, வாசனை வீசும் புஷ்பங்கள் இருக்கின்றன, அதனால புஷ்பங்கள்ல இருக்கக்கூடிய தேனையெல்லாம் சாப்பிடறதுக்கு நிறைய வண்டுகள் எல்லாம் ரீங்காரம் இட்டு கொண்டு சுத்தின் இருக்கிறது, நல்ல நிழல்ல நல்ல சுவையான பழங்களையும் தீர்த்தத்தையும் சாட்டி இலைப்பாறலான்னு குயில்கள் வருது, இனிமையா தன்னுடைய குரலால பாட்டு பாடுறது, மயில்கள் வருகின்றன, சந்தோஷத்தினாலே தோகையை விரித்துக் கொண்டு ஆடுகின்றன, இப்படி எல்லா ஜீவராசிகளும் நன்னா சாட்டுண்டு ஆனந்தமா தங்களுடைய பொழுதுபோக்கை இங்கே ஆச்சரியமா கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய உத்தமமான க்ஷேத்திரம், எப்பேற்பட்ட வனம் சோலை தெரியுமோ, இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவள்ளிக்கேணி, அடர்ந்து சுத்தி செடி கொடி மரங்கள்லாம் இருக்கு, சூரியனுடைய கதிர்கள் கூட நுழைய முடியல, இதுவரைக்கும் நுழைஞ்சதே இல்லை சூரியனுடைய கதிர்கள் திருவள்ளிக்கேணியில, அப்படி சுத்தி மரம் செடி கொடிகள்லாம் அடர்ந்து இருக்கக்கூடிய அத்தனை குளிர்ச்சியான இடம், எத்தனையோ ஏசியில் இருக்கிறது போல இருந்திருக்கும் அப்போ, அதனாலதான் பறவைகள்லாம் அங்கிருந்து ஆச்சரியமா ஆடினோம் பாடினோம் தங்களுடைய இன்பமான வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றன, அப்பேற்பட்ட உத்தமமான திருவள்ளிக்கேணியிலே குடும்ப சகிதமா ராமன சேவித்தேன் என்பதாக திருமங்கையாழ்வாருடைய பாசுரம். இந்த பாசுரத்தினாலே இந்த எம்பெருமான் திவ்யதேச பெருமாளாகிறான். இவனுக்கு ஸ்ரீராம நவமி உற்சவம் அப்படின்னுட்டு ஸ்ரீராம நவமியின் போது 10 நாள் பிரம்மோற்சவ ஆட்டமா உற்சவம் விசேஷமா நடக்கிறது. இந்த எம்பெருமானுக்கு பிரதி புனர்வசுவுக்கு புறப்பாடு உண்டு. அடுத்தபடியாக இன்று திருவள்ளிக்கேணி அப்படின்னாலே நம்முடைய மனசுக்கெல்லாம் ஞாபகம் வரக்கூடியவனான பார்த்தசாரதி பெருமாள்னு சொல்லக்கூடிய வேங்கட கிருஷ்ணனுடைய வைபவம். இவருக்கு மூலவர் உற்சவர்னு ரெண்டு படம் ஷேர் பண்றேன். மூலவர் கையால எழுதப்பட்ட சித்திரம், ஒரு பெயிண்டிங். பெருமாள் ஆச்சரியமா திருவேங்கடமுடையான போல பெரிய திருமேனியோடு கூட சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள், 4 திருக்கரங்கள் இல்லை திருவேங்கடமுடையான போல, 2 திருக்கரம் தான். வலது திருக்கரத்திலே குருக்ஷேத்திர யுத்தத்திலே அர்ஜுனனுடைய தேரை ஓட்டக்கூடிய சாரதியாக இருந்த போது எந்த சங்கத்தை வாயிலே வைத்து முழங்கினானோ அந்த பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய சங்கை வலது கையிலே ஏந்தி கொண்டிருக்கிறான், இடது கையை மாமேகம் சரணம் ரஜ என்று தன்னுடைய திருவடிகளை காட்டிக் கொண்டிருக்கிறான், பார்த்தசாரதி என்பதற்கு ஏற்ப கையிலே ஒரு கோலையும் வைத்துக் கொண்டிருக்கிறான். பெருமாள் இடது திருவடியாலே தன்னுடைய இடது கையாலே தன்னுடைய திருவடியை காட்டிக் கொண்டிருக்கிறபடினாலே ஆச்சரியமா கோலை தன்னுடைய திருமேனியிலே ஊன்றி வைத்துக் கொண்டிருக்கிறான். பெருமாளுடைய இடது கை பெருமாளுடைய திருவடியை காட்டுறது, அது ஓரமா சேவித்தோமானா பெருமாளுடைய திருமேனியோடு கூட அப்படி சாத்தி வைக்கப்பட்டிருக்கிறது பெருமாள் கையில் இருக்கக்கூடியதான கோல் செங்கோல். அந்த கோலை வச்சுட்டுதான் பெருமாள் அந்த குதிரைகளை எல்லாம் மேய்த்தான் அப்படின்னு தெரியுது. பெருமாளுக்கு வலதுபுறத்திலே ருக்மிணி பிராட்டின்னு சொல்லக்கூடிய அவனுடைய தர்மபத்னி, இன்னும் குடும்ப சகிதமா பெருமாள் பலராமர் பிரத்யும்னன் அனிருத்தன் சாத்யகி இவாளோட எல்லாம் கூட வேறெங்கும் சேவிக்க முடியாதபடி குடும்ப சகிதமா சேவை சாதிக்கக்கூடியதான திவ்யதேசம். பெருமாளுக்கு வலதுபுறத்திலே பெருமாளுக்கு ஒட்டினாப்புல இருக்கக்கூடியவள் ருக்மிணி பிராட்டின்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய பட்ட மகிஷி, அவளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடியவர் பெருமாளுக்கு தமையனாரான நம்பி மூத்த பிரான் பலராமன், பெருமாளுக்கு இடதுபுறத்திலே இருக்கக்கூடியவர்கள் சாத்யகி பிரத்யும்னன் அனிருத்தன் சொல்லக்கூடியவா, இப்படி 6 பேர் குடும்ப சகிதமா சேவை சாதிக்கிறா. முன்னாலே உற்சவர் நித்தியோற்சவர் இவாள்லாம் எழுந்துள்ளிருக்கிறார். இது மூலவருடைய திருவுருவம். மூலவருக்கு வேங்கட கிருஷ்ணன் அப்படின்னு பெயர். ஏன் அந்த பெயர் வந்ததுன்னு ஸ்தலபுராணத்துல பார்க்க போறோம். வேங்கட கிருஷ்ணன் என்கிற மூலவர் நின்ற திருக்கோலம் கிழக்கு நோக்கி திருமுக மண்டலத்தை காட்டிக்கொண்டு கடற்கரையை பார்த்தபடி கைரவிணி சரஸ்னு சொல்லக்கூடிய உத்தமமான புஷ்கரணியை நோக்கியபடி பெருமாள் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஆச்சரியமான சேவை. திருவேங்கடமுடையான் திருமலையிலே எழுந்தருளிருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் சுமதின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா, அவன் தொண்டை நாட்டுக்கு அரசனாக இருந்தவன், தொண்டை நாட்டை ஆண்டு வந்த சுமதி மகாராஜன். அவனுக்கு பாரத யுத்தம், மகாபாரத யுத்தம் நடந்த போது குருக்ஷேத்திரத்திலே அர்ஜுனனுக்கு எம்பெருமானே நீ எப்படி சாரத்தியம் பண்ணினாயோ, அர்ஜுனனுடைய தேரை நீ எப்படி ஓட்டினையோ, அர்ஜுனனுடைய தேரோட்டியா பார்த்தனுக்கு சாரத்தியா, நீ பார்த்த சாரத்தியா அன்னைக்கு துவாபர யுகத்திலே குருக்ஷேத்திரத்திலே மகாபாரத யுத்தகலத்திலே எந்த திருக்கோலத்திலே சேவை சாதித்தாயோ அப்படியே எனக்கும் சேவை சாதிக்க வேணும் அப்படின்னு சுமதி மகாராஜன் திருவேங்கடமுடையானிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டான். அவனுக்கு பரம பாகவதனான சுமதி மகாராஜனுக்கு திருவேங்கடமுடையான் அப்படியே உனக்கு சேவை சாதிக்கிறேன், நீ கிழக்கு சமுத்திர கரையிலே இருக்கக்கூடிய பிருந்தாரண்ய கஷேத்திரம்னு சொல்லக்கூடிய திருவள்ளிக்கேணிக்கு போ, நீ எதிர்பார்த்தபடி உனக்கு அங்க சேவைன்னு சொல்லி அவனுக்கு வரம் கொடுத்தான் பெருமாள். இது ஒரு பக்கம். ஆத்ரேய மகரிஷின்னு ஒரு உத்தமமான மகரிஷி, அந்த மகரிஷியானவர் இப்போ திருவள்ளிக்கேணியிலே எம்பெருமான் எப்படி எழுந்தருளியிருக்கிறானோ அந்த மூலவருடைய விக்கிரகத்தை பண்ணி ஆராதித்துக் கொண்டு வந்த அந்த பெருமாள் தான் இப்ப திருவள்ளிக்கேணியிலே சேவை சாதிக்கக்கூடிய பெருமாள். அதற்கு முன்னாலே மூலவருக்கு நாலு திருக்கரங்கள் இல்லை, ரெண்டே திருக்கரங்கள், வலது கையில் சங்கம், இடது கையை திருவடியை காட்டிக்கொண்டு கோழையும் சாய்த்தி கொண்டிருக்கிறான். பெருமாள் சாரதியா இருக்கிறபடினாலே தான் அவதரித்த குளத்திற்கு ஏற்ப பெரிய மீசையோடு கூட சேவை சாதிக்கக்கூடிய ஆச்சரியமான காட்சி, வேறெங்கும் இல்லாத காட்சி. வேங்கடம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமலையிலே இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையானே இங்கு சுமதி மகாராஜனுக்காக கிருஷ்ணனாக சேவை சாதித்தான். அதனால வேங்கடத்திலேருந்து வந்த கிருஷ்ணன் வேங்கட கிருஷ்ணன், வேங்கடவனே கிருஷ்ணனா வந்த பெருமாள் வேங்கட கிருஷ்ணன் அப்படின்னு ரெண்டு விதமான அனுபவம். அதனாலே வேங்கட கிருஷ்ணன் பெயர் அவனுக்கு. வலது புறத்திலே பெருமாளுடைய தர்ம பத்னியான ருக்மிணி பிராட்டி, அவளுக்கு பக்கத்திலே அண்ணா பலராமன், இடது பக்கத்திலே கண்ணனுடைய தம்பியான சாத்யகி, பிள்ளையான பிரத்யும்னன், பேரனான அனிருத்தன், இவா எல்லாமும் எழுந்தருளி குடும்ப சகிதமா சேவை சாதிக்கிறார். திருவேங்கடமுடையானே இந்த வேங்கட கிருஷ்ணனா எழுந்தருளினபடியினாலே திருவேங்கடமுடையானுக்கு விசேஷமான சனிக்கிழமைகள்லாம் இந்த பெருமாளுக்கு விசேஷம். குறிப்பா புரட்டாசி சனிக்கிழமைகள் திருவேங்கடமுடையான போலவே இவனை சேவிக்கிறதும் விசேஷம். இவனுக்கும் கோலாகலமா நிறைய பக்தர்கள் வந்து சேவிக்கக்கூடியதான ஒரு சன்னிவேசம். திருவேங்கடமுடையானுக்கு எப்படி ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் திருமஞ்சனம் நடக்கிறதோ அந்த மாதிரியே வேங்கட கிருஷ்ணனும் திருவேங்கடமுடையான அப்படினாலே அவனுக்கும் வெள்ளிக்கிழமை திருமஞ்சனம் நடக்கிறது. இதெல்லாம் ஆச்சரியமா இந்த கஷேத்திரத்தினுடைய மூலவர் வேங்கட கிருஷ்ணனுடைய வைபவங்கள். உற்சவருக்கு பார்த்தசாரதின்னு திருநாமம், மூலவர் வேற உற்சவர் வேறன்னு தெரியறது. எப்படின்னா மூலவர் வேங்கடத்திலேருந்து வந்து கிருஷ்ணனா சேவை சாதித்தார் வேங்கட கிருஷ்ணன், உற்சவர் பார்த்த சாரதி, பார்த்தனுக்கு தேரோட்டியாக இருந்தவர், கண்ணன் அர்ஜுனனுக்கு சாரதியா இருந்து அவனுடைய தேர ஓட்டி மகாபாரத யுத்தத்தை நடத்தி வைத்தான், விஸ்வரூப தரிசனத்தை காட்டினான், பகவத்கீதை உபதேசம் எல்லாம் பண்ணினான் இல்லையோ. அப்போ அர்ஜுனன் நோக்கி பீஷ்மாச்சாரியர் விட்ட அம்புகளை எல்லாம் அர்ஜுனனுக்காக தான் தன்னுடைய திருமுக மண்டலத்திலே ஏற்றான் கண்ணன். அந்த பக்தர்களுக்காக இறங்கி அவர்களுடைய கஷ்டத்தை தான் ஏறிட்டுக் கொண்டு பக்தர்களை கஷ்டப்படுத்தாமல் அவளுக்காக அவருடைய கஷ்டத்தை தான் தாங்கிக் கொள்ளக்கூடிய பக்தர்களுக்காக இறங்கக்கூடிய அந்த எளிமையோடு கூட அந்த நீர்மையோடு கூட என்னிடத்திலே சரணாகத்தை பண்ணி என்னுடைய பக்தாளா இருந்து என் கால ஒரு முறை புடிச்சுட்டீங்களானா உங்களுக்காக நான் எல்லாத்தையும் தாங்கிப்பேன், உங்களுக்காக எவ்வளவு வேணாலும் இறங்கி வருவேன், அப்படிதான் அன்னைக்கு அர்ஜுனனுக்கு இறங்கினேன், நம்பலையா என்னுடைய முகத்திலே வடுக்களை எல்லாம் பாருங்க, அர்ஜுன நோக்கி பீஷ்மர் விட்ட அம்புகளை எல்லாம் நான் என்னுடைய முகத்திலே தாங்கிண்டு முகமெல்லாம் புத்தல் புத்தலா போயிடுத்து, இன்னைக்கும் கூட அந்த வடு அந்த ரணம் எல்லாம் ஆறாமதான் இருக்கேன், ஆகையினால என்ன நம்புங்க என்னுடைய முகத்தை பாருங்க, நீங்களும் என்னிடத்திலே வந்து பக்தி பண்ணி என்னுடைய திருவடியை புடிச்சுக்கோங்க, உங்களுக்காக எல்லாத்தையும் நான் தாங்கிக்கிறேன்னு சொல்லி நமக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ரீதியிலே அந்த வடுக்களும் காயங்களும் கூட இன்றும் மாறாதபடி ஆச்சரியமான திருமுக மண்டலத்தோட பக்தர்களுக்கு இறங்கி வந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய எம்பெருமானாக பார்த்த சாரத்தி முகத்திலே வடுக்களோடு கூட சேவை சாதிக்கிறான். இவன் பார்த்தனுக்கு சாரத்தியானது எப்படி அப்படின்றதுக்கு ஆதாரம் முகத்திலே இருக்கக்கூடிய அந்த அம்புப்பட்ட காய துளைகள், அந்த ரணங்கள், அந்த வடுக்கள். தாயார் மூலவரோடு கூட இருக்கக்கூடிய ருக்மிணி பிராட்டி, மூலவர் பக்கத்திலேயே ஒரே சன்னதியில் இருந்துருக்கா. உற்சவருக்கு யாரோட கல்யாணம் சேர்த்தின்னா ஆண்டாள் நாச்சியாரோட சேர்த்தி. இங்க சேர்த்தின்னு பார்த்தா வேதவள்ளி தாயார், தனிக்கோயில் நாச்சியார், திருவள்ளிக்கேணி அப்படின்னாலே பார்த்தசாரதி தான். அங்க தாயார்னாலே வேதவள்ளி தான், இது எல்லாருக்கும் தெரியும். திருவள்ளிக்கேணி என்ன பெருமாள், பார்த்தசாரதி. திருவள்ளிக்கேணி என்ன தாயார், வேதவள்ளி தாயார். ஆனா விஷயம் என்னன்னா, மன்னாதன்னு சொல்லக்கூடிய ரங்கநாதனுடைய தர்ம பத்னி தான் வேதவள்ளி தாயார். வேதவள்ளிக்கும் மன்னாதனுக்கும் தான் கல்யாணம். பங்குனி உத்தரத்துல யாருக்கு சேர்த்தின்னா வேதவள்ளிக்கும் மன்னாதனுக்கும் தான் சேர்த்தி. ஆனா பார்த்தசாரதி பெருமாள் உற்சவருக்கு யாரோட கல்யாணம் சேர்த்தி எல்லாம் நடக்கும் அப்படின்னா ஆண்டாள் நாச்சியாரோட நடக்கும். மூலவர் வேங்கட கிருஷ்ணனோட கூட எப்போதும் இணை பிரியாமல் எழுந்தருளியிருப்பவள் ருக்மிணி பிராட்டி. உற்சவரான பார்த்தசாரதிக்கு கோதா பிராட்டி. இந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய விமானத்துக்கு ஆனந்த விமானம்னு பெயர். பெருமாள் தன்னுடைய மனைவி, தன்னுடைய தமையனார், தன்னுடைய தம்பி, புள்ள, பேரன் இவாளோட எப்படி ஆச்சரியமா குடும்ப சகிதமா ஆனந்தமா எழுந்தருளிருக்கிறாரோ, அது போலவே இந்த ஆனந்த விமானத்தின் கீழே வந்து இந்த எம்பெருமானை குடும்பத்தோட சேவிக்கிறவா கூட குடும்பத்தோட ஆனந்தமா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆனந்த விமானத்தின் கீழே எழுந்தருளியிருக்கிறான் பெருமாள். எனக்கு எந்த ஒரு குறையும் இல்ல, அளவில்லாத பக்தர்களாலே சேவிக்கப்பட்டு கொண்டு, என்னுடைய பக்தர்களுக்காக அவர்கள் விரும்பின ரீதியிலே சேவை சாதித்துக் கொண்டு, என்னுடைய குடும்பத்தாரோட கூட நான் ஆனந்தமாக இருக்கிறேன்னு பெருமாள் நமக்கெல்லாம் தெரிவிக்கும்படியான ஆனந்த விமான திருக்கோளம். தீர்த்தம், பிரதான தீர்த்தமான கைரவினி சரஸ்னு சொல்லக்கூடிய அல்லிக்கேணி புஷ்கரணி. பெருமாள் யாருக்கு பிரத்யட்சம் அப்படின்னா, திருவேங்கடமுடையானுக்கு நிறைய கைங்கரியங்கள் பண்ணி, திருவேங்கடமுடையான் நேர பேசின மகாபக்தன் தொண்டமான் சக்கரவர்த்தின்னு ஒரு ராஜா. திருவேங்கடமுடையானுடைய சரித்திரத்துல பார்த்தோமோ இல்லையோ, அந்த தொண்டமான் சக்கரவர்த்தியினுடைய வம்ச பரம்பரையிலே தோன்றிய சுமதி ராஜான்னு சொல்லக்கூடிய ராஜனுக்கு சேவை சாதித்த பெருமாள், அவனுக்கு பிரத்யட்சம் இந்த பெருமாள். ஆகமம் திருவேங்கடமுடையானே கிருஷ்ணனா வந்தபடினாலே திருமலையிலே திருமலையிலே கடைபிடிக்கக்கூடியதான உத்தமமான வைகான சாகமம். திருமங்கை ஆழ்வார் இந்த எம்பெருமானையும் ஆச்சரியமா மங்களாசனம் பண்ணிருக்கார். இந்த எம்பெருமானுக்கு எப்படி எழுந்தொழினான்னு சரபுராணத்தை பார்க்கலாம். வியாச மகரிஷியும் ஆத்திரேய மகரிஷியும் கண்ணனிடத்திலே ரொம்ப பக்தி இருக்கிறவா. கிருஷ்ணன் அப்படின்னா உருகி போயிடுவா. இந்த ஆத்திரேய மகரிஷின்னு சொல்லக்கூடியவர் வியாச மகரிஷியனுடைய சிஷ்யர். கிருஷ்ணாவதார காலத்திலே வியாசரும் ஆத்திரேயரும் கிருஷ்ணரை நிறைய முறை சேவித்தா அனுபவித்தா, அவருடைய அருமை பெருமைகளை எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறா. நம்முடைய தெய்வம் நம் கண்ணுக்கு முன்னாலேயே நடமாடுறதே அப்படின்னுட்டு அத்தனை சந்தோஷமா சேவிச்சுண்டு வரா. அப்படியே இருந்துட்டு இருக்கிறச்ச மகாபாரத யுத்தம் வந்தது. பெருமாள் யுத்தத்தை நடத்தி வைத்தான். யுத்தம் முடிஞ்சு போயிடுத்து. கிருஷ்ணாவதாரம் முடிகிற சமயம் வந்து துஷ்டர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டு வந்த காரியம் ஆயிடுத்துன்னு கீதோபதேசம் பண்ணி முடிச்சா விட்டு பெருமாள் கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சுட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு புறப்பட்டான். புறம்பதும் போய் எடுத்து இப்போ சிஷ்யரான ஆத்திரேய மகர்ஷி வியாசரிடத்திலே ஆச்சாரியரிடத்திலே பிரார்த்திக்கிறார், சுவாமி நம்முடைய தெய்வமான கண்ணன் நம்ம கண்ணுக்கு முன்னாலேயே நடமாடிட்டு இருந்தோம், சேவித்து அனுபவித்துக் கொண்டிருந்தோம். இப்ப அந்த எம்பெருமான் அவதார காரியத்தை முடிச்சுட்டு வைகுண்டத்துக்கு போயிட்டான். அது இல்லாம இனிமேல் கொடிய கலியுகம் வேற வரப்போறது, துஷ்டாலுடைய அட்டூழியம் அக்கிரமம் இதெல்லாம் தலைவிரிச்சு ஆட போறது, நாம இந்த அந்நிய அக்கிரமங்களுக்கு நடுவே எப்படி வாழப்போறோம், கிருஷ்ணன் இருந்தான் அந்நியாயம் பண்ற வாழெல்லாம் சம்ஹாரம் பண்ணிட்டு எல்லா நல்லவாளையும் ரட்சிச்சுட்டு இருந்தான், இனி கலியுகத்தினுடைய கடைசியில தானே கல்கி அவதாரம், எந்த பெருமாள் வந்து நம்மளை காப்பாத்துவான், எப்படி இந்த துஷ்டர்களுக்கு மத்தியிலே நாம வாழ போறோம், அதுவும் இல்லாம கிருஷ்ணனை பெய்ந்து கிருஷ்ணனை பார்க்காம எப்படி நாம இருக்க போறோம், எங்க இருக்க போறோம், என்ன பண்ண போறோம்னு தெரியலையேன்னு புலம்புற. அப்ப வியாசரானவர் ஆத்திரேயர் இடத்துல சொல்றார், எனக்கு நிறைய காரியங்கள், புராண இதிகாசங்கள், வேதங்கள் தொகுக்கிறது, அந்த மாதிரி எழுத்து காரியங்கள், கிரந்த நிர்மாண காரியங்கள்லாம் நிறைய இருக்கு, நான் அதையெல்லாம் பண்ணி பிரவச்சனத்தின் மூலமா எழுத்தின் மூலமா பெருமாள் அனுபவிச்சுண்டு அவனை பிரிஞ்சிருக்கிற குறையெல்லாம் தீத்துப்பேன். ஆத்திரேயா நீ என்ன பண்ற தெரியுமோ, உன்னுடைய மனசெல்லாம் கண்ணனை சேவிக்கணும், கண்ணனை அனுபவிக்கணும்ன்றதுலயே இருக்குன்னு உன்னுடைய பேச்சில இருந்து தெரியறது, உன்னுடைய கண்ணு காட்டி கொடுக்கறது எனக்கு. ஆகையினால கிழக்கு சமுத்திர கரையிலே பிருந்தாரண்யம்னு ஒரு விசேஷமான க்ஷேத்திரம் உண்டு. அங்கே மகா தபஸ்வியும் மகா ஞானியுமான சுமதி மகரிஷின்னு ஒரு மகரிஷி ரொம்ப காலம் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அடியன் நன்ன கவனிக்கணும், திருவேங்கடமுடையானிடத்திலே போய் எனக்கு நீ பார்த்தசாரதியா சேவை சாதிக்கணும்னு பிரார்த்தித்த ராஜாவுக்கு சுமதி மகாராஜான்னு பெயர். அவர் ராஜா, அவர் வேற, அந்த சுமதி வேற. திருவள்ளிக்கேணியிலே பல வருஷங்கள் தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மகா தபஸ்வி மகா ஞானின்னு வியாசர் ஆத்திரேயருக்கு சொன்னவர் சுமதி மகரிஷி, அவர் வேற. சுமதி அப்படின்னா நல்ல மதி அப்படின்னு அர்த்தம், நல்ல தெளிந்த ஞானம்னு அர்த்தம். நல்ல தெளிந்த ஞானத்தை அஞ்ஞானம் இல்லாமல் உசந்த ஞானத்தை உடையவர்களுக்கு சுமதினு பெயர். ஆகையினாலே ஆச்சரியமா இந்த சுமதி ராஜா சுமதி மகரிஷின்னு ரெண்டு பக்தர்கள் திருவேங்கடமுடையானுக்கும் பார்த்தசாரதிக்கும். அப்படி சுமதி மகரிஷி ரொம்ப காலம் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். ஆத்ரேயா நீ அவருடைய ஆசிரமத்துக்கு சமீபத்திலே போய் கண்ணனையே நினைச்சுண்டு கண்ணனை எப்ப சேவிக்க போறோன்ற ஆசையோடு கூட அவருக்கு கைங்கரியங்களை பண்ணிட்டு அங்கேயே வாசம் பண்ணு, கூடிய சீக்கிரம் உனக்கு க்ஷேமம் உண்டாகும், கண்ணன் உனக்கு சேவை சாதிப்பான் அப்படின்னு சொல்ற. சொல்லனது மட்டும் இல்லாமல் ஆத்ரேயருடைய நிலையை பார்த்தர், ஒரு க்ஷணம் கூட கண்ணனை சேவிக்காம அவரால் வாழ முடியாதுன்றதை புரிஞ்சுட்டார். பெருமாள் விபவ அவதாரமா கண்ணுக்கு முன்னால நடமாடிட்டு இருந்த தெய்வம் இப்ப அவதார காரியத்தை முடிச்சுட்டு வைகுண்டம் போயிடுத்து, இனிமேல் அந்த தெய்வத்தை நாம எப்படி சேவிக்கணும் அப்படின்னா கலியுகத்துக்கு இதுதான் விதி அப்படின்னா விக்கிரக ரூபமா ஒரு உருவத்துல பெருமாளை பண்ணி வச்சுட்டுதான் அனுபவிக்கணும். பெருமாள் சாட்சாத்தா நடமாட மாட்டான், விக்கிரகமா தான் சேவை சாதிப்பான், அவனைதான் ஆராதனை பண்ணணும், அவனைதான் அனுபவிக்கணும். ஆகையினாலே உன் மனசுக்கு பிடிச்சபடி கண்ணனுடைய விக்கிரகத்தை நான் என் கையாலேயே பண்ணி நிர்மாணம் பண்ணி பிரதிஷ்ட பண்ணி ஆராதனம் பண்ணி உனக்கு கொடுக்கறேன், அந்த பெருமாளை திருவாராதனம் பண்ணிட்டு நீ சுமதி மகரிஷியனுடைய ஆசிரமத்திலே வசித்துக் கொண்டு கண்ணன் உனக்கு நேரைய சேவை சாதிப்பான்னு சாதிக்கிறார். சாதிச்சுட்டு வாசுதேவன் சொல்லக்கூடிய எம்பெருமான் கண்ணனுடைய விக்கிரகத்தை வியாசர் தன்னுடைய கையாலேயே பண்றார். ஆச்சரியமா வலது திருக்கையிலே சங்கத்தை ஏந்தி கொண்டு இடது திருக்கையிலே தான முதிரை அல்லது வரமுதிரைன்னு சொல்லக்கூடிய தன்னுடைய திருவடிகளை காட்டி கொண்டிருப்பது போல பார்த்தசாரதியா பெருமாளை வைகானச சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட லட்சணங்களோடு கூட பிரதிஷ்ட பண்ணி விக்கிரகம் பண்ணி ஆயிடுத்து கண்ணனுக்கு. அதுல கண்ணனை வைகானச சாஸ்திரப்படி மந்திரங்களை கொண்டு ஆவாகனமும் பண்ணி ஆயிடுத்து, பிரதிஷ்டையும் பண்ணி ஆயிடுத்து. ஆச்சாரியரான வியாசர் தன்னுடைய கையாலே ரொம்ப காலம் அந்த கண்ணனுடைய விக்கிரகத்தை ஆராதனமும் பண்ணிட்டார். பண்ணிட்டு அந்த விக்கிரகத்தை அப்படியே தூக்கி ஆத்ரேய மகர்ஷியனிடத்திலே கொடுத்து இந்த பெருமாளோடு கூட நீ பிருந்தாரண்ய க்ஷேத்திரத்துக்கு போ, அங்க போய் இந்த பெருமாளை திருவாராதனம் பண்ணிட்டு சுமதி மகர்ஷியனுடைய ஆசிரமத்திலே அவருக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு வசித்துக் கொண்டு வா, பெருமாள் கூடிய சீக்கிரம் உனக்கு இதே போல சேவை சாதிப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறார். வியாசராலே பிரதிஷ்ட பண்ணப்பட்ட அந்த கண்ணனுடைய விக்கிரகத்தை தலையிலே சுமந்து கொண்டு ஆத்ரேய மகர்ஷி ஆச்சரியமா திருவள்ளிக்கேணிக்கு வந்து சேர்றார். வந்து சேர்ந்து சுமதி மகர்ஷியை பார்த்து சேவிக்கிறார். சேவிச்சுட்டு அடியன் ஆத்ரேயன் வியாசருடைய சிஷ்யன், கண்ணனை பிரிந்திருக்க முடியலன்னு ஆச்சாரியரிடத்திலே விஜயாபித்த போது அந்த கண்ணனுடைய விக்கிரகத்தை பண்ணி பிரதிஷ்ட பண்ணி கொடுத்து அவர் கையால ஆராதனமும் பண்ணி கொடுத்து இந்த பெருமாளை சுமதி மகர்ஷியனுடைய ஆசிரமத்திலே வைத்து ஆராதனம் பண்ணி கொண்டு வா, கூடிய சீக்கிரம் பெருமாள் உனக்கு சேவை சாதிப்பான்னு சொல்லி அனுப்பினார். அடியேன உங்க ஆசிரமத்துல தங்கலாமா, உங்களை கை கைங்கரியங்கள்லாம் பண்ணலாமா அப்படின்னு பிரார்த்திக்க பெருமாளை ஏழை பண்ணிட்டு வந்திருக்கீர், அதுவும் சாட்சாத் வியாசர் கையாலே பிரதிஷ்ட பண்ணப்பட்ட பெருமாள், அவர் ஆராதித்த பெருமாள், இவரை சேவிக்கிறது ஆராதிக்கிறது எல்லாம் எனக்கு அத்தனை பாக்கியம், நீர் வியாசர் மூலமா இங்க வந்து சேர்ந்தது அதுவும் பெருமாளோட வந்து சேர்ந்தது, கூடிய சீக்கிரம் பெருமாள் எனக்கு சேவை சாதிக்க போறாருன்னு என் மனசுக்கு படுறது, அவசியம் வாங்கோ என்னுடைய ஆசிரமத்திலேயே தங்குங்கோன்னு பிரார்த்திக்க சுமதி மகர்ஷியனுடைய ஆசிரமத்திலேயே ஆத்ரேய மகர்ஷியும் தங்கிடுறார். தங்கிட்டு பல வருஷ காலம் தான் தலையிலே சுமந்து கொண்டு வந்த அந்த கண்ணனுடைய விக்கிரகத்தை வைகானச ஆகம ரீதியிலே பிரதிஷ்ட பண்ணிட்டு வர சேவிச்சுண்டு வர ஒரு நாள் சுமதி மகர்ஷியானவர் என்ன சொல்றார், உமக்கு கண்ணனை சேவிக்கணும்னு ஆசை, ஆனா கண்ணனுக்கு தன்னுடைய குடும்ப சகிதமா இந்த க்ஷேத்திரத்திலே எழுந்தருள வேண்டும் என்று ஆசை, அதுவும் இல்லாமல் நானும் அதாவது சுமதி மகர்ஷின்னு சொல்லக்கூடிய நானும் கண்ணனை குடும்ப சகிதமா தான் சேவிக்கணும்னு ஆசைப்படுறேன், வியாசர் உமக்கு கண்ணனுடைய விக்கிரகத்தை மட்டும் பண்ணி கொடுத்தார், நாம ரெண்டு பேரும் சேர்ந்து மத்தவாளையெல்லாம் பிரதிஷ்ட பண்ணலாம் அப்படின்னு ருக்மிணி பிராட்டி பலராமன் சாத்யகி அனிருத்தன் இவா எல்லாருடைய விக்கிரகத்தையும் பண்ணி குடும்ப சகிதமா வைகானச ஆகம ரீதியிலே இப்போது திருவள்ளிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கர்ப்பகிரகத்திலே இருப்பது போல ஆறு பேரையும் பிரதிஷ்ட பண்ணி சுமதி மகர்ஷியும் ஆத்ரேய மகர்ஷியும் ரொம்ப காலம் வைகானச ஆகம ரீதியிலே பெருமாள் அப்படியே ஆராதனை பண்ணிட்டு வரா. ஆராதனை பண்ணிட்டு எப்ப பரமபதிக்கிறதுன்னு காத்துட்டு இருக்கா. ஏன் அப்படின்னா ஆத்ரேயருக்கு கண்ணனை நேர சேவிக்கணும்னு ஆசை, சுமதி மகரிஷிக்கு கண்ணனை குடும்பத்தோட சேவிக்கணும்னு ஆசை. ஆனா சுமதி மகரிஷி பெருமாளிடத்திலே ரொம்ப ஆழங்கால் பட்டு பெருமாள் நேர வந்து சேவை சாதித்தாதான் இல்ல விக்கிரகமாவே பெருமாள் நம்ம முன்னாடி நேரதான் இருக்கான்னு உணரக்கூடிய மகாஞானி. திருமல் சைப்பிரான் நிற்கின்றதெல்லாம் நெடுமாள் என்று ஓராதார் கற்கின்றதெல்லாம் கடைன்னு சொன்னது போல நம் கண்ணுக்கு முன்னாலே தெரிவது எல்லாம் பெருமாள் தான் அப்படின்னு உணர்ந்த மகாஞானி சுமதி மகரிஷி. அதனாலே விக்கிரக வடிவமா குடும்பத்தோட சேவை சாதிச்சுட்டான் பெருமாள். இத்தனை நாள் தபஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஒரு விக்கிரகமாவானும் பெருமாள் நமக்கு சேவை கொடுத்தானா? இல்ல. எங்கேயோ வியாசராலே பிரதிஷ்ட பண்ணப்பட்ட பெருமாள் அவர் வாயால சொல்லி ஆத்திரேயர் மூலமா நம்ம ஆசிரமத்துக்கு வந்து சேவை சாதித்தார், கண்ணனை சேவிச்சுட்டோம். அவருக்கு கண்ணன் விக்கிரகத்தை சேவிச்சோன்னு படல மனசுல, கண்ணனை சேவிச்சாயிடுத்து, விக்கிரக ரூபமா சேவிச்சாயிடுத்து, குடும்ப சகிதமா சேவை. திடீர்னு பெருமாள் நம்ம மனசுல கொண்டு குடும்ப சகிதமா பிரதிஷ்ட பண்ணி அவாளையும் சேவிச்சாயிடுத்து, இனிமேல் மோட்சத்துக்கு போறேன்னு கண்ணனை தியானம் பண்ணி கண்ணனுடைய அனுகிரகத்தினாலே மோட்சத்துக்கு போயிட்டார் சுமதி மகரிஷி. இப்போ உனக்கு குடும்பத்தோடு கூட கண்ணன் நீ எதிர்பார்த்த ரூபத்திலே சேவை சாதிப்பான் அப்படின்னு ஆத்திரேயருக்கு வியாசர் சொன்னாரோ இல்லையோ, அந்த வாக்க வேத வாக்கா எடுத்துட்டு பெருமாள் நமக்காக வருவான் அப்படின்னு வியாசராலே பிரதிஷ்ட பண்ணப்பட்ட கண்ணன் என்ன, சுமதி மகர்ஷியாலே பிரதிஷ்ட பண்ணப்பட்ட மத்தவா என்ன, இவாலையெல்லாம் வைகானச ஆகம சாஸ்திரப்படி ஆராதனம் பண்ணிட்டு ஆத்திரேயர் ரொம்ப வருஷம் திருவள்ளிக்கேணியில வசிச்சுண்டு வர. இப்படி இருக்கிற சமயத்துல ஏற்கனவே சொன்னது போல முன்னொரு காலத்திலே தொண்டமான் சக்கரவர்த்தியினுடைய வம்சத்திலே வந்த சுமதி மகாராஜா திருவேங்கடமுடையானை சேவிக்கிறதுக்காக போய் சுவாமி புஷ்கரணியிலே தீர்த்தம் ஆடி திருவேங்கடமுடையானிடத்திலே பிரார்த்தித்தான், சுவாமி நீ கருணையே வடிவானவன், தயையே வடிவானவன், எத்தனையோ பேருக்கு எப்படி எப்படியோ அனுகிரகம் பண்ணிருக்க, யார் என்ன கேட்டாலும் பூர்த்தி பண்ணி வைக்கிற, என்னைக்கும் கூட நீதானே கண்ணனா அவதாரம் பண்ணின, நீதானே அர்ஜுனனுக்கு சாரத்தியாயிருந்த, நீ பாரத யுத்தத்திலே அர்ஜுனனுக்கு பார்த்தனுக்கு எப்படி சாரத்தையா நின்னு சாரத்தியம் பண்ணினையோ அந்த சாரத்திய சின்னங்களோடு கூட, அதாவது ஒரு தேரோட்டினா எப்படி இருப்பானோ அந்த அங்க அடையாளங்களோடு கூட எனக்கு நீ பார்த்த சாரத்தியா சேவை சாதிக்கணும், எனக்கு சேவை கூடன்னு பிரார்த்திக்க திருவேங்கடமுடையான் சுமதி மகாராஜனிடத்திலே சொல்றான், இங்கே நான் சீனிவாசனா வெங்கடேசனா தான் இருக்கேன், அப்படிதான் இருப்பேன், உனக்காக திருக்கோளத்தை மாத்திக்க முடியாது, நான் ஏற்கனவே ஒரு பக்தராலே நீ கேட்ட லட்சணத்தின்படி பிரதிஷ்ட பண்ணப்பட்டு பலகாலம் ஆராதிக்கப்பட்டு கொண்டு வருகிறேன். எங்கே அப்படின்னா கிழக்கு சமுத்திர கரையில் இருக்கக்கூடிய பிருந்தாரண்ய கஷேத்திரத்திலே திருவள்ளிக்கேணின்னு சொல்லக்கூடிய கஷேத்திரத்துல அப்படிதான் சேவை சாதிக்கிறேன், நீ அங்க போ, உத்தமமான சுவாமி புஷ்கரணியை போன்று இருக்கக்கூடிய கைரவிணி புஷ்கரணியிலே தீர்த்தமாடு, நீ எப்படி என்ன சேவிக்கணும்னு ஆசைப்பட்டு தியானம் பண்ணியோ என்னிடத்துல வாய திறந்து பிரார்த்திச்சியோ அந்த கோலத்திலே உனக்கு நான் சேவை சாதிக்கிறேன், அந்த விக்கிரகத்திலே நான் பிரத்யட்சமா உனக்கு சேவை சாதிக்கிறேன், அங்க போ அப்படின்னு திருவேங்கடமுடையான் சுமதி மகாராஜனுக்கு கட்டளை பிறப்பிக்கிறான். இந்த ராஜாவும் ஆச்சரியமா சந்தோஷத்தோடு கூட தான் விரும்பிய கோலத்திலே பெருமாள் நமக்காக ஏற்கனவே வந்து சேவை சாதிக்கிறான், அவனை போய் பிரத்யட்சமா சேவிக்க போறோன்ற ஆசையோட ஓட்டமும் நடையமா பிருந்தாவனத்துக்கு வந்து சேர்றான். அப்போ பார்த்தசாரதி பெருமாள் இருக்கக்கூடிய சுமதி மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்தா அங்க ஆச்சரியமா ஆத்திரேய மகரிஷி பார்த்தசாரத்திய குடும்ப சகிதமா ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். அப்ப போய் அந்த ரிஷியை சேவித்து திருவேங்கடமுடையான் இடத்திலே தான் பிரார்த்தித்தது, திருவேங்கடமுடையான் திருவள்ளிக்கேணியில உனக்கு சேவை சாதிக்கிறேன் அங்க போன்னு சொன்னது, இதையெல்லாம் ஆத்திரேயர் இடத்துல சொல்றான் ராஜா. சொன்ன போது ஆத்திரேயருக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமாள் நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய வேலை நெருங்கிடுத்து, இந்த பக்தருக்காக பெருமாள் இப்ப இங்க வரப்போறான், நாம சேவை சுடலாம், சேவிச்சுட்டு பெருமாளை பிரார்த்திச்சுட்டு மோட்சத்துக்கு போய் சேர வேண்டியதுதான் தீர்மானம் பண்ணிட்டார் ஆத்திரேயர். அதுக்கு தகுந்தபடி ஒரு உத்தமமான நன்னாள்ல ஒரு சித்திர மாசம் சிரவண நட்சத்திர தன்னைக்கு இந்த வியாசராலய பிரதிஷ்ட பண்ணப்பட்ட அந்த வாசுதேவனான கண்ணன், சுமதி மகர்ஷியாலே பிரதிஷ்ட பண்ணப்பட்ட மத்தவா, இவா எல்லாம் பிரத்யக்ஷமா விபவாவதாரத்திலே எப்படி சேவை சாதித்தாலோ அந்த மாதிரி நேரையே சேவை கொடுக்கிறா ஆத்திரேய மகர்ஷிக்கும் சுமதி மகாராஜாவுக்கும். வேங்கடத்திலே சுமதி மகாராஜா பிரார்த்தித்து கொண்டு அதன்படி சேவை சாதித்த கிருஷ்ணன் வேங்கட கிருஷ்ணன் அப்படின்னு பார்க்கிறோம். இவர் அவதாரம் பண்ணின ஸ்லோகம் சஹிதானீமபி முனே த்ருஷ்யதே தத்ர மாணவைஹி ருக்மிண்யாச அனிருத்தேன பிரத்யும்னேன ச சேவிதஹ அலாயுதேன சஹிதஹ ததா சாத்யகி நாசஹ பார்த்தசாரதிரித்யேவ விஸ்ருதோ ஜகதீபதிஹி. இப்படியாக இந்த முனிவர் ஆத்திரேய முனிவர் தன்னுடைய கண்களாலே அந்த பரம்பொருளை பார்த்தார். எப்படியாக பார்த்தார்? முனிவர் மட்டுமா பார்த்தார், மானவைகி மனிதனான சுமதி மகாராஜாவும் பார்த்தான். முனே துருஷ்யதே, முனிவர் பார்த்தார். எந்த முனிவர்? பலகாலம் காத்துக் கொண்டிருந்த ஆத்திரேய முனிவர். மானவைகி மனிதனான சுமதி மகாராஜாவும் இப்படியா பார்த்தான். எப்படி பார்த்தா தெரியுமோ? ருக்மிண்யாச்ச, ருக்மிணியோடு கூட, அனிருத்தேன, அனிருத்தனோடு கூட, பிரத்யும்னேன ச சேவிதஹா, ருக்மிணி, அனிருத்தன், பிரத்யும்னன் இவாள்லாம் சேவித்துக் கொண்டிருக்கிறபடி பார்த்தசாரதி சேவித்தார். ஹலாயுதேன சகிதஹா ததா சாத்யகி நாசஹா, ஹலாயுதம்னு சொல்லக்கூடிய கலப்பையோடு கூட சாத்யகி இவாளோடெல்லாம் குடும்ப சகிதமா எழுந்தருளி இருக்கக்கூடிய பார்த்தசாரதிஹி இத்தியேவ விஸ்ருதோ ஜகதீபதிஹி, பார்த்தசாரதி என்கிற பெயருடைய உலகங்களாலே புகழப்படக்கூடிய பார்த்தசாரதி அப்படின்னு சொன்னா பல உலகங்களிலும் பிரசித்தியா எல்லோருக்கும் தெரிந்தவனான ஜெகதீபதி, இந்த உலகங்களுக்கெல்லாம் எம்பெருமான், இந்த உலகங்களுக்கெல்லாம் சுவாமியான பரம்பொருள், சேவை சாதித்தான் அப்படின்னு தெரிவிக்கிறது. வியாசராலே பிரதிஷ்ட பண்ணப்பட்டு, சுமதி மகரிஷியாலே ஆராதனம் பண்ணப்பட்டு, ஆத்திரேயராலே ஆராதனம் பண்ணப்பட்டு, குடும்ப சகிதமா ஆத்திரேய மகரிஷிக்கும் சுமதி மகாராஜாவுக்கும் சேவை சாதித்த பெருமாள் தான் இப்போது நாம் எல்லாம் சேவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆச்சரியமான வேங்கடகிருஷ்ணன் மூலவர். அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருந்து யுத்தத்தை நடத்தி வைத்த போது பெருமாளுக்கு ரெண்டு கைதான். அதுக்கேற்றது போல இந்த பெருமாள் அதே பார்த்தசாரதியானபடினாலே ரெண்டு கைதான் இவனுக்கு, மூலவருக்கு. வேங்கடத்திலேருந்து வந்தவன் சொல்றதுக்காக வேங்கடகிருஷ்ணன் திருநாமம் பிரசித்தி. இந்த கையில சங்கம் ஏந்தி கொண்டிருக்கிறானே, அந்த சங்கத்தை ஊதிதான் யுத்தத்தை தொடங்கினான் அன்னைக்கு, அதனால அந்த சங்கம் இருக்கிறது. அந்த குதிரையை செலுத்துவதற்காக கோல் வேணுமோ இல்லையோ, அதனால அந்த கோலை கையில வச்சுட்டு இருக்கான் பெருமாள். இந்த சங்கம்னு சொல்லக்கூடியது ஞானத்தினுடைய வடிவம். அது ஞானத்துக்கு அதிதேவதையா இருக்கக்கூடியது பெருமாள் கையில இருக்கக்கூடிய பாஞ்சஜன்யம்னு சொல்லக்கூடிய சங்கம். பார்த்தசாரத்தின்னு சொல்லக்கூடியவன் யாரு? கேவலம் அர்ஜுனனுக்கு தேரோட்டி மட்டுமா? இல்லை, எல்லா உலகங்களுக்கும் வேத வேதாந்தங்களையும் பகவத்கீதையாக உபதேசம் பண்ணின ஆச்சாரியன், கீதாச்சாரியன். ஆச்சாரியன் சொல்லக்கூடியவன் பிரதானமா என்ன பண்ணணும்? சிஷியனுடைய அஞ்ஞானத்தை நீக்கி சிஷியனுக்கு ஞானம் கொடுக்க வேண்டும். ஞானத்தினுடைய அதிதேவதையா, ஞானத்தினுடைய சிம்பாலைசேஷனா இருக்கக்கூடியது பெருமாள் கையில இருக்கக்கூடிய சங்கு. அதனால சங்க கையில ஏந்திட்டு பெருமாள் என்ன சொல்றான்? நான் வெறும் தேரோட்டின்னு நினைச்சுக்காதுங்கோ, ஞானத்தை தரக்கூடிய கீதாச்சாரியன், பகவத்கீதைன்னு ஒரு மகா உத்தமமான சாஸ்திரத்தை கொடுத்திருக்கேன். அந்த சாஸ்திரத்தை உள்ளது உள்ளபடி அர்த்தம் தெரிஞ்சுட்டீங்களானா, நீங்க எல்லாம் மகா ஜானிகள். அதுக்கு மேல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுமே இல்லை. சேயனியன் சிறியன் மிகப்பெரியன் ஆயன் துவரை கோணாய் நின்றமாயன் அன்றோதிய வாக்கதனை கள்ளார் உலகத்து ஏதிலராமை ஞானமில். பெருமாள் கிருஷ்ணாவதாரம் எடுத்து அன்னைக்கு உபதேசம் பண்ணின பகவத்கீதையை கத்துண்டாளானா, அவளுக்கு இந்த உலகத்துல தெரியாததுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்பேற்பட்ட உசந்த மெய்ஞானத்தை தரக்கூடியது பகவான் என்று உபதேசம் பண்ணின கீதை அப்படின்னு ஆழ்வார் திருமணி சேப்பிரான் கொண்டாடுகிறார். அப்பேற்பட்ட உத்தமமான ஞானத்தை பகவத்கீதை வடிவிலே உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அப்படின்னு காட்டுவது போல பெருமாள் ஞானத்துக்கு அதிபதியான சங்க பிடிச்சிட்டு இருக்கான். சரி, அப்போன்னா கீதாச்சாரியன் தானே இவன், கீதையை உபதேசம் பண்ணின பெரிய சுவாமி தான் இவன், இவனை எப்படி அர்ஜுனனுக்கு சாரத்தியா தேரோட்டினவன் டிரைவர்னு ஒத்துக்க முடியும் அப்படின்னா, அதுக்குதான் அதுக்கு ஆதாரமா நான் கோலை வச்சுருக்கேன் பாருங்க. இந்த குதிரைய, இந்த அர்ஜுனனுடைய தேர்ல பூட்டி இருந்த குதிரைய இந்த கோலை கொண்டுதான் செலுத்தினேன், அதுக்கு அடையாளமா கோலை வச்சுருக்கேன் பாருங்கன்னு. பார்த்தனுக்கு சாரதி என்பதற்காக கோலையும், கீதையை உபதேசம் பண்ணின கீதாச்சாரியன் என்பதற்காக சங்கத்தையும் ரெண்டுத்தையும் வைத்துக் கொண்டு, கீதையை உபதேசம் பண்ணின பரத்வமும் அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணின சௌலபியமும் தோற்ற மேன்மையும் எளிமையும் ஒழுங்கே சேவை சாதிக்கக்கூடிய உத்தமமான திருக்கோலத்தோடைய கூட திருவல்லிக்கேணியிலே பெருமாள் வேங்கட கிருஷ்ணனாக சேவை சாதிக்கிறான். அவனுடைய சேவையைத்தான் நாம் எல்லாம் நன்னா சேவிச்சுருக்கோம். அந்த எம்பெருமானுடைய உற்சவர் பார்த்தசாரதி அப்படின்னு மேல் இரண்டு திருக்கரங்களாலே சங்கச்சக்கரத்தை வைத்துக் கொண்டு, வலது திருக்கரத்தை அபயஹஸ்தமா வைத்துக் கொண்டு, இடது திருக்கரத்தை நம்பெருமாளை போல கதையை ஏந்திக் கொண்டு சேவை சாதிக்கிறான். இவனுடைய திருமுக மண்டலத்திலேதான் ஆச்சரியமா பீஷ்மாச்சாரியருடைய அம்புகள், அர்ஜுனனை நோக்கி வந்த அம்புகளினுடைய ரணங்கள், வடுக்கள் எல்லாம் இன்னைக்கும் பக்தாளுடைய கஷ்டத்தை தான் தாங்கிக் கொள்கிறான் என்பதை காட்டும் விதமாக பெருமாளுடைய முகத்திலே தெரிகிறது. இவனுக்கும் அதிசுந்தரமான உபயநாச்சிமார்கள் தர்மபத்னிகளா எழுந்திருக்கா. ஆண்டாள் நாச்சியாரோடு கூட இவனுடைய சேர்த்தி சேவை நமக்கு படமா பிராப்தமாறுது. பெருமாளுடைய ஜேஷ்டாபிஷேக தன்னைக்கு ஒரு நாள், அன்னைக்கு அரை நாள் பெருமாளுடைய இடுப்பிலே ஒரு தழும்ப சேவிக்கலாம். இந்த கஷேத்திரத்திலே யசோத பிராட்டி உரலோடு கூட கண்ணனை கட்டி வைத்த போது சின்ன சின்ன துண்டு கயத்தையெல்லாம் ஒன்னா கட்டி இருக கட்டினாலோ இல்லையோ, அப்போ அவளுடைய அந்த கண்ணினுள் சிறு தாம்பு, அந்த கயிறனுடைய தழும்பு பெருமாளுடைய இடுப்புல அப்படியே பதிஞ்சு போயிடுது. குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன வயசுல அரண்யான் கயிறு இழுத்து கட்டிட்டோமானா அப்படியே அந்த தழும்பு பதிஞ்சு போயிடும். அந்த மாதிரி பெருமாளுக்கு யசோத பிராட்டியானவள் உரலோடு இணைத்து கட்டின தழும்பு இன்னைக்கும் இடுப்பிலே சேவை சாதிக்கிறது. மத்த நாளெல்லாம் பெருமாள் கவசம் சாத்தியம் இருக்கிறபடியினால அதை சேவிக்க முடியாது. ஜேஷ்டாபிஷேக தன்னைக்கு மட்டும் ஒரு அரணால் அதை சேவிக்கும்படியா இருக்கும். அதை சேவிக்கிறவா சேவித்தவா சேவிக்க போறவா மகாபாகியவான்கள் அந்த எபெருமானுடைய அந்த திருக்கோலத்தையும் சேவித்துக் கொள்ள வேண்டியது. இப்படி அர்ஜுனனுக்காக தன்னுடைய முகத்திலே பெருமாள் வடுக்களோடு கூட அம்புகளை தாங்கினான். அடியவர்களுக்காக இறங்கக்கூடியவன்னு முகத்தை எல்லா நாளும் கட்டின்னு இருக்கான். தன்னுடைய தாயாரான தன்னுடைய பரம பக்தையான யசோதை பிராட்டிக்காக உரலோடு கட்டுண்டேன் அப்படின்னு தன்னுடைய பக்தைக்காக தான் எளியவனா இறங்கி வந்ததே வருஷத்துக்கு ஒரு நாள் சேவையா காட்டுறான். அதையும் போய் சேவிக்க வேண்டியது. இப்படி மூலவர் வெங்கடகிருஷ்ணனாகவும் உற்சவர் பார்த்தசாரதியாகவும் எழுந்தருள் இருக்கக்கூடிய குடும்ப சகிதமான சேவை. இந்த எம்பெருமானுக்கு இவனிடத்திலே ஈடுபாடு காரணமா இவன் தான் இந்த கஷேத்திரத்திலே நிறைய பிரசித்தமான பெருமாள் அப்படின்றதுனால திருமங்கையாழ்வார் நிறைய பாசுரங்களால பாடிட்டார். இவன விற்பெருவிழவும் கஞ்சனும் மல்லும் வேகமும் வேழமும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவனுறு துயர் கலை தேவை பற்றளர் வீய கோள் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை சிற்றவை பணியால் முடி துறந்தானை திருவல்லிக்கேணி கண்டேனே. கம்சனுடைய யானையான குவளையாபீட்டம்னு சொல்லக்கூடிய யானையை சம்ஹாரம் பண்ணினவன், அந்த பாகனையும் சம்ஹாரம் பண்ணினவன், கம்சனாலே ஏவப்பட்ட மல்யுத்த வீரர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணினவன், அந்த கம்சனுடைய கதையையும் முடித்தவன், அப்பேற்பட்ட மகாவீரன் அந்த எம்பெருமான். திருவல்லிக்கேணியில எப்படி சேவை சாதிக்கிறான் தெரியுமா எனக்கு? பற்றளர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றவனாக சேவை சாதிக்கிறான். பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை, அர்ஜுனனுடைய தேருக்கு முன்னாலே சாரதியா தேரோட்டியா நின்றவனை அப்படின்னு சாதிக்கிறார். பார்த்த சாரதின்னு தெரியுது. எப்படி சாதிக்கிறான்னு பெருமாளுடைய திருக்கோலத்தை வர்ணிக்கிறார் பாருங்க ஆச்சரியமா. பற்றளர் வீய கோல் கையில் கொண்டு, கோல் அப்படின்றது அந்த குதிரையை செலுத்தக்கூடியதான அந்த கழி, அந்த கொம்பு, அந்த கோல் பெருமாள் தன்னுடைய திருமேனியோட சாத்தின் இருக்கான் பாருங்க மூலவன். அந்த கோல் எதுக்கு பெருமாள் கையில கோல வச்சிருக்காரு தெரியுமோ? கேவலம் குதிரையை செலுத்துறதுக்கு இல்ல, ஹாய் போ அப்படின்னு குதிரையை ஓட்டுறதுக்கு இல்ல. பற்றளர் வீய, பற்றளர் அப்படின்னா ரெண்டு அர்த்தம், ஒண்ணு எதிரிகள் அர்த்தம். யார எம்பெருமானுக்கு, எம்பெருமான் யார் பக்கம் நின்னா? பாண்டவர்கள் பக்கம், அர்ஜுனன் பக்கம் நின்னான். அர்ஜுனனுக்கு பாண்டவர்களுக்கு யார் எதிரிகளோ அவ வீய, வீயன்னா அவெல்லாம் அழிந்து போகும்படி ஒழிந்து போகும்படி கையில கோலை வச்சுருக்கான். கோலை வச்சு கேவலம் குதிரைய தேரை இயக்கிறான்னு பாக்குறீங்களா? இல்ல, அர்ஜுனனை அந்த மகாபாரத யுத்தத்தை இந்த உலகத்தையே இயக்குகிறான் பெருமாள். அவன் கையில இருக்கிறது கேவலம் குதிரையை ஓட்டக்கூடிய கொம்புன்னு நினைச்சுன்றாதுங்க. செங்கோலுடைய திருவரங்க செல்வனார்னு சொல்வது போல எல்லா உலகங்களையும் இயக்கக்கூடிய ராஜாவான இவனுடைய செங்கோல் அது. அதை வச்சுட்டு எதிரிகளை இல்லாமல் பண்ணினவன் மகாபாரத யுத்தத்தின் போது. பற்றளர்னா எதிரின்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் பற்று அலர் அப்படின்னா பற்று இல்லாதவர்கள் அப்படின்னா இந்த எம்பெருமானுடைய திருவடிகளிலே பக்தி இல்லாதவர்கள். யாரெல்லாம் இவனிடத்திலே பக்தியோடு இருக்காளோ அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி மோட்சம் கொடுக்கக்கூடியவன். இவனிடத்திலே பற்று இல்லாமல் இவனிடத்திலே துவேஷம் இருக்கிறவா அவ எப்படி கடை தேர்வது? ஆகையினாலே அவள்லாம் இந்த பெருமாளிடத்திலே தோத்து போய் ஒரு நாள் நிச்சயம் இவனுடைய பக்தர்களா மாறி அவளையும் மோட்சம் கொடுக்கும்படியாக இவனுடைய கருணையா அவளுடைய கர்வமா ஆணவமான்னு பார்த்தா அவளுடைய கர்வம் ஆணவம் எல்லாம் இவனுடைய கருணையின் முன்னாலே தோத்து போயிடும். அப்படி இவனிடத்திலே பற்று இல்லாதவர்கள் கூட ஒழியும்படியா வீயும்படியா மாறி இவன் கால பிடிக்கும்படியாக பார்த்தன் தேர் முன் நின்ற எம்பெருமான் அப்படின்னுட்டு பார்த்த சாரதின்றத ஆச்சரியமா முதல் பாசுரத்தினாலேயே மங்களாசனம் பண்ணிவிட்டார். பற்றளர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றான் அப்படின்னு பார்த்த சாரத்தின்னு சொல்லி ஆயிடுச்சு. அடுத்த பாட்டுல வஞ்சனை செய்ய தாயுருவாகி வந்த பேய் அலறி மண் சேர நஞ்சமர் முளையோடு உயிர் சக உண்டநாதனை. பூதனா சம்ஹாரம் பண்ணின விற்த்தாந்தத்தை சொல்லி தன்னுடைய தாயார போல வேஷத்துல வந்த பூதனை பால் கொடுக்க வந்த போது பால் சாப்பிடுறது போல அவளுடைய உயிரையும் சேர்த்து வாங்கி அவருடைய கதையை முடித்தவன். தான் அவர் கூற்று இப்படி இந்த பூதனைக்கு மட்டுமல்ல பல அசுரர்களுக்கு யமனாக விளங்கியவன். விஞ்சை வானவர் சாரணர் சித்தர் வியந்து துதி செய்ய பெண்ணுருவாகி அஞ்சுவயமுதமன்றளித்தானே திருவள்ளிக்கேணி கண்டேன். பூதனா சம்ஹாரம் மட்டும் பண்ணல, இவன் தேவர்களுக்காக சாரணர் சித்தர்களுக்காக மோகினி அவதாரம் பண்ணி அமிர்தத்தையே வாங்கி அசுரர்களிடத்திலே இருந்து பறித்து தேவர்களுக்கெல்லாம் அமிர்த மதனம் அமிர்த பிரதானம் பண்ணின எம்பெருமான் அப்படின்னு இவன் மோகினியா அவதாரம் பண்ணதையும் கொண்டாடுறார். அந்த கண்ணனை நான் திருவள்ளிக்கேணியிலே சேவித்தேன். இந்திரனுக்கென்று ஆயர்கள் எடுத்த எழில் விழவில் பழநடை செய் மந்திர விதியில் பூசனை பெறாது மழை பொழிந்திட தளர்ந்து ஆயர் அந்தமோடு இனானிறை தளராமல் எம்பெருமான் அருள் என்ன அந்தமில் வரையால் மழை தடுத்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே. இந்திரனுக்கு படையலிட்டு பூஜை பண்ணணும்னு ஆயர்கள் எல்லாம் ஏற்பாடு பண்ணின போது இந்திரனுடைய கர்வத்தை அடக்க வேண்டும் என்பதற்காகவும் தன்னுடைய பக்தர்களான இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களான கோபியர்கள் கேவலம் தேவதாந்திர சம்பந்தம் எல்லாம் வைத்துக் கொள்ளக் கூடாது, இந்திரனை எல்லாம் சேவிக்க கூடாது என்பதற்காக தனக்கே அந்த பூஜனைகள் நடைபெறும்படி தன்னுடைய சுரூபமான அந்த கோவர்தன கிரிக்கு அந்த படையலிட்டு பூஜையெல்லாம் பண்ணுங்கோன்னு கண்ணன் சொல்ல அவாளும் அப்படியே பண்ண காலாகாலமா எனக்கு பண்ணிட்டு இருந்த பூஜையை கண்ணன் தடுத்துட்டானேன்னு கண்ணன் பேர்லயும் அந்த பூஜையை மாத்தின ஆயர்கள் பேர்லயும் கோபத்தோடு கூட விடாமல் 7 நாட்கள் இரவும் பகலும் அப்படியே அழிக்கக்கூடிய மழையை பொழிந்தான் இந்திரன். அந்த மழையிலே யாருக்கும் எதுவும் நடக்காதபடிக்கு அந்த கோவர்தனகிரின்னு சொல்லக்கூடிய மலையை தாங்கி கண்ணனானவன் அந்த பசுக்களையும் அந்த பசுக்களை மேய்த்து பிழைப்பு நடத்துபவர்களான தன்னுடைய பக்தர்களான ஆயர்களையும் ரட்சித்தானே. அந்த கண்ணனை அந்த கோவர்தனகிரியை ஏந்தி மழை தடுத்தவனை திருவள்ளிக்கேணியிலே சேவித்தேன் அப்படின்னு முழுக்க கிருஷ்ண வைபவம் இந்த பாசுரம். இப்படி குழந்தையிலே பூதனா சம்ஹாரம் பண்ணின மகாவீரன், கட்டிலம் காளையாக இருந்த போது கம்சன் குமலையா பீட்டம் யானை பாகன் அவாய்வா மல்யுத்த வீரர்களை எல்லாம் முடித்த மகாவீரன், நல்ல புத்தி சாமர்த்தியம் உள்ளவன், அசுரர்கள் எதுல வீக்குன்னு பார்த்து அவளுக்கு தகுந்தபடி பெண்ணுருவாகி அவ பெண்ணை பார்த்து அப்படியே வாய புலந்து நின்ன போது அவளை வஞ்சித்து ஏமாத்தி தேவர்களுக்கு அமுதம் வாங்கி கொடுத்தவன். அப்படி புத்தியிலும் நல்ல சாமர்த்தியம், குழந்தையிலே மகாவீரன், வயசு பையனா இருக்கிறச்ச இன்னும் கட்டிலங்காளை, தன்னை ரட்சித்தவர் தன்னை ஆசிரித்தவர்களை ரட்சிப்பதை ஒரு விரதமாக கொண்டிருக்கிறேன் என்று இந்திரனை பகைத்துக் கொண்டு அவனுடைய கர்வத்தை அடக்கி ஒரு மலையை ஒரு சுண்டு விரலால் தூக்கி காப்பாற்றின தெய்வம், நான் அப்படியே விளையாட்டு பெறாக்கா இருந்துருப்பேன், அதனால என்ன சின்ன பையன் குழந்தைன்னு நினைச்சிடாதுங்க, எப்போ உங்களுடைய கஷ்டத்தை தீர்த்து உங்களை காப்பாத்தணுமோ அப்போ காப்பாத்துவேன் அப்படின்னு காட்டி கொடுத்த பெருமாள். இதெல்லாம் தான் கண்ணனா அப்படின்னு நினைச்சுக்காதுங்க, என்ன சொல்ற அவனுடைய பெருமையை, என் துணை பதுமத்து அலர் மகள் தனக்கும் இன்பன். ஆச்சரியமான தாமரை மலரிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெரிய பெரிய பிராட்டி மகாலட்சுமி, அவளுக்கு இன்பன் அவளுடைய கணவன், நற்புவி தனக்கு இறைவன் பூமாதேவிக்கும் கணவன், தன் துணை ஆயர் பாவை நப்பின்னை தனக்கு இறை, நீலாதேவியினுடைய அம்சமாக அவதரித்த நப்பின்னா பிராட்டி அவளுக்கும் கணவன், மற்றையோர்க்கெல்லாம் வன்துணை, ஸ்ரீதேவி பூமிதேவி நீலாதேவி மட்டுமல்ல அவனை யாரெல்லாம் தெய்வம்னு நினைச்சு வணங்குறாளோ அவ எல்லாருக்கும் துணையாக இருக்கக்கூடியவன், பஞ்ச பாண்டவர்காகி வாயுரை தூது சென்றியங்கும் என் துணை, பாண்டவாளுக்காக தூது போன பெருமாள், அர்ஜுனனுக்கு தேரோட்டியான் என்ன பெருமாள், கீதையை உபதேசம் பண்ணின பெருமாள். இப்படி எதுக்கு இதையெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, திரு இல்லா தேவரை தேரன்மின் தேவன்னு திருமணி செய்வார் சாதிப்பர். எவன் பரம்பொருள் அப்படின்னு பரம்பொருளுக்குரிய லட்சணங்கள் சொல்லும் போது முக்கியமான லட்சணம், எவன் திருமகள் கேள்வனாக மகாலட்சுமியினுடைய கணவனாக இருக்கிறானோ அவன் தான் பரம்பொருள்னு தாயாரை இட்டு பரம்பொருள் லட்சணம் சொல்லப்படுறது பெருமாளுக்கு. அந்த மகாலட்சுமி இன் துணை பதுமத்து அலர்மகள், அவளுக்கு கணவனைவன், அவளுடைய அம்சமான பூமிதேவி நீலாதேவிக்கும் கணவன், மத்த எல்லாருக்கும் சுவாமி, பஞ்சபாண்டவர்களுக்காக தூது போன சாரதி இவன், ஆகையினாலே இவன் தான் பரம்பொருள், கேவலம் ஏதோ சின்ன சின்ன லீலைகள்லாம் பண்ணி மேஜிக் மாயங்கள்லாம் பண்ணின ஒரு சின்ன குழந்தை இந்த கண்ணன் நினைச்சுன்றாதுங்க, பிராட்டிக்கு திருமகளுக்கு கேள்வனாக இருக்கக்கூடிய பரம்பொருளே இவன் தான். அந்த எம்பெருமானை இவாளுக்கெல்லாம் துணையா இருக்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கும் துணையாக இருக்கக்கூடிய அடியேன் அடியேன் அப்பா அவருக்கு அப்பா அவருக்கு அப்பான்னு எங்க பரம்பரைக்கே சுவாமியா இருக்கக்கூடிய எம்பெருமானை திருவள்ளிக்கேணியிலே சேவித்தேன் என்று அவன் பரம்பொருள் என்பதை ஆச்சரியமா இந்த பாசுரத்தாலே காட்டி கொடுக்கிறார். 4000 திவ்ய பிரபந்தத்திலே ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவி இவா மூணு பேரோட சேர்த்து பெருமாள மங்களாசாசனம் பாசுர பண்ணின பாசுரங்கள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. அதிலே ஒரு பாசுரம் இந்த பாசுரம். ஸ்ரீதேவி, பூமிதேவி, நீலாதேவியோட கூட பெருமாள மங்களாசாசனம் பண்ணப்பட்ட பாசுரம் அப்படின்னா அதுல இது ஒரு பாசுரம். இந்த ஒரு பாசுரத்தால பெருமாளை சேவிச்சா வைகுண்டத்துல இருக்கக்கூடிய பெருமாள், மூணு பிராட்டிமார், இவா நாலு பேரையும் சேர்த்து சேவிச்ச பலன் கிடைக்கிறது, அந்த அனுபவம் கிடைக்கிறது. அந்தகன் சிறுவன் அரசர்தம் அரசர்கிளையவன் அணியிழையை சென்ற எந்தமக்கு உரிமை செய்யன தெரியாது எம்பெருமான் அருள் என்ன. சந்தமல்கு குழலால் அலக்கண் நூற்று வர்தம் பெண்டிரும் எய்தி நூலிழப்ப இந்திரன் சிறுவன் தேர்முன் நின்றானை திருவல்லிக்கே நிகண்டேனே. தர்மமே வடிவாக தர்மத்தின் வழியிலே வாழ்ந்த கண்ணனுடைய திருவடிகளிலே பக்தியோடு இருந்த பாண்டவர்களை எதிர்த்து கொண்டு அவளுக்கு அந்நியாயம் பண்ணின கௌரவர்கள் எத்தனை பேர், நூற்றுவர், நூறு பேர் அவா. அவளுடைய பெண்டில் எல்லாம் நூல் இழப்ப அவளுடைய மங்கள மாங்கல்யம் மங்கள சூத்திரம்னு சொல்லக்கூடிய கழுத்தில் இருக்கக்கூடிய தாலின்னு சொல்லக்கூடியது பரிபோகும்படி அந்த கௌரவர்களை எல்லாம் சம்ஹாரம் பண்ணினவன். அப்படின்னா நல்லவாள வாழ வைப்பதற்காக கெட்டவாள சம்ஹாரம் பண்றதுக்கும் துணிய மாட்டான். அந்த மோசமானவா ஒழிந்தாதான் நல்லவா நன்னா இருப்பா அப்படின்னா அதை பண்ண தயங்க மாட்டான். அப்பேற்பட்ட எம்பெருமான் எப்படி பண்ணினானது, இந்திரன் சிறுவன் தேர்முன் நின்றானை, அர்ஜுனனுக்கு இந்திரன் சிறுவன் பெயர், அவனுடைய தேர் முன்னாலே நின்று சாரதியாக இருந்த எம்பெருமானை பார்த்த சாரதியை திருவள்ளிக்கேணியிலே கண்டேனே அப்படின்னுட்டு நாம பார்த்த சாரதியன்னு வாயால சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல. அது ஆழ்வார் தமிழ்படுத்துறார், அப்படியே பார்த்த சாரதி அப்படின்னு வாயில சொல்லாம அதே அர்த்தத்தை தமிழ்படுத்துறார். பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை அப்படின்னு ஒன்னு சொன்னார். இன்னொன்னு இந்திரன் சிறுவன் தேர் முன் நின்றானைன்னு சொன்னார். இந்த ரெண்டு வரிகள் தான் அவன் பார்த்த சாரதி என்பதற்கு அடையாளம். ஆழ்வார் அவனை தன்னுடைய வாயால பார்த்த சாரதின்னு சொன்னதுக்கான ஆதாரம். இந்த எம்பெருமான் சேவை சாதித்தது சித்திரையிலே சிரவண நட்சத்திரமானபடியினாலே, சித்திரமாசம் சிரவணத்துக்கு தீர்த்தவாரி ஆறுபடி பத்து நாள் சித்திரமாசம் விசேஷமா இந்த எம்பெருமானுக்கு பிரம்மோற்சவம் நடக்கிறது. பெருமாளுடைய நட்சத்திரம் சிரவணமானபடியினாலே ஒரு ஒரு திருவோண நட்சத்திரத்துக்கும் பெருமாளுக்கு விசேஷமா புறப்பாடு நடக்கிறது. அப்பேற்பட்ட உத்தமமான எம்பெருமான் இந்த பார்த்த சாரதி. இன்னும் தேவ பெருமாள்னு சொல்லக்கூடிய வரதருடைய வைபவம், ஆழ்வார்கள் அனுபவம், கைரவினி முதலான ஐந்து தீர்த்தங்களினுடைய அனுபவம், இந்த திவ்யதேசத்திலே நடக்கக்கூடிய உற்சவங்களினுடைய பட்டியல், பிள்ளை பெருமாள் எங்கார் பாசுரம், விஷ்ணு ஸ்தலாதர்ச ஸ்லோகம்னு நிறைய இருக்கு. அதையெல்லாம் வர சனிக்கிழமை அனுபவிக்கலாம். பிருந்தாரண்யனிவாசாய பலராமானுஜாய ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம்.